శ్రీనివాసరంగప్రహారం నిత్రయాత్రక్ష్మాత్రష్ణయుత్యుపాగమాండం ఆచార్య భక్తిపరిబోధం ఆనర్గశీలం గోపాదేశం గురుమాశ్రయామ శ్రీమదే గోపాదేశే మహాదేశికాయ నమః రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం. அன்புடனே தூப்பு நகல் வந்து அவதரித்து சுவாமி தேசிகன் 750வது கொண்டாடிட்டு இருக்கோம். 751 ஆகியும் இன்னும் கொண்டாடிட்டு இருக்கோம். விசேஷமா இந்த தேசிக சபை திருப்பாவ உபன்யாசம் ஏற்பாடு பண்ணியிருக்கார். ஆண்டால் 2 கிளி வளர்த்தார். ஒன்னும் பகவத் ராமானுஜர், ரெண்டாவது சுவாமி தேசிகன் என்பதாக. அப்படி ரெண்டு கிளியும் சொல் நல்ல சொல்லாக அதுக்கு பழக்கி, அப்படி பழகின கிளிய நம்மெல்லாம் கேட்டு ஆனந்திப்போமோனா அந்த ரீதியில சுவாமி தேசிகன் நிறைய வர்ஷிச்சிருக்க 112 கிரந்தங்களுக்கு மேல கொடுத்திருக்கார். இத்தனையும் சுவாமி பாஷ்யக்கார் திருவுள்ளத்துக்கு மிகாமல் ஏற்கனவே அவர் கொடுத்த கிரந்தங்கள் 9 பகத் பாஷ்யக்காரர் அந்த 9 கிரந்தங்களை அனுசரிச்சு இத்தனை கிரந்தங்களும் அதுக்கு கோர்வையாகவும் அப்படி சுவாமி தேசிகன் நியமித்திருக்கார். அதுக்கு காரணம் என்னன்னா ஆச்சாரிய வினயம், கவிதார்க்கிக சிம்மம், கவி சிம்மம், தார்க்கிக சிம்மம். பொதுவா கவிகள்ல ஒரு பெரிய சிம்மம் சொல்லுவார், பெரிய கவி அவன், பெரிய கவி அப்படிங்கச்சு அவனை கவி சிம்மம், கவிகளுக்கெல்லாம் அவன் சிம்மன் அப்படிம்பா. வாதத்துல தார்க்கிகாலாம் இருக்கா, நியாயம் தர்க்கம் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. அந்த சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சு அதுல நிபுணனா இருக்கவனுங்க அதுல சிங்கம் அப்படின்பா. இங்க சுவாமி தேசிகன் பொதுவா வழக்கத்துல ஒரு விஷயத்துல மட்டுமே தான் நிபுணனா இருக்க முடியும். இது யதார்த்தம். இது எல்லாருமே ஒன்னாதான் வாசிப்பா, ஒரே சப்ஜெக்ட் தான் அவளுக்கு, எதுவும் மாறாது. ஆனா ஒருத்தருக்கு கவி இயற்றுவதுல ஒரு திறமை வரும், மற்றவாளுக்கு அது தர்க்கத்துல வாதிட்டு தான் சொன்னது சரி அப்படின்னு ஜெயிக்கக்கூடிய ஒரு ஸ்திதி உண்டு. இங்க சுவாமி தேசிகனுக்கு கவிதார்க்கிக சிம்மம் ரெண்டுமே உண்டாம். கவியும் வரும் சரளமாக, அப்படி 100க்கும் மேற்பட்ட கிரந்தங்கள். தார்க்கிக சிங்கம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நிர்தாரணம் பண்ணணுங்கிறதுக்காக நேற்றுக்கு வந்து இது பார்த்தோம் இல்லையா, ஸ்ரீரங்கத்தில் வந்து. அப்படி ரங்க விபூதியில ஸ்ரீ வைஷ்ணவ சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமாக அப்படி ஏத்துண்டு சுவாமி தேசிய நிர்வாகம் பண்றார். எப்படி பண்றார் அப்படின்னா, ராமானுஜதயாபாத்திரம், ராமானுஜதயாபாத்திரம், ராமானுஜர் என்னென்ன வார்த்தைகள் அப்படி வர்ஷிச்சாரோ, என்னென்ன ஹிதோபதேசங்கள்லாம் பண்ணாரோ அதற்கு மிகாமல். ராமானுஜரை பார்த்தோம்னா ராமானுஜர் சாதிக்கிறார், என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, நம்மாழ்வார் என்ன சாதிச்சாரோ, ஆழ்வார் திருப்பலியங்குடியில என்னென்ன கிரந்தங்கள் பண்ணாரோ, அப்படி இந்த திரமடோபநிஷத்திலேருந்து அத்தனை காரியங்கள், அதையெல்லாம் மனசுல இருத்தி தான் சம்பிரதாயத்தை நிர்வாகம் பண்றேன்னு அங்க பாஷ்யக்காரர் சாதிச்சாருது. அதே மாதிரி பாஷ்யக்காரர்கிட்ட போய் கேட்டோம்னா பாஷ்யக்காரர் சொல்றார், எனக்கு ஒன்றும் தெரியாதே, எல்லாம் சேனை முதன்மையார் என்ன சொல்லிக் கொடுத்தாரோ, என் தாயார் பெருந்தேவி தாயார் என்ன சொல்லிக் கொடுத்தாலோ, திருமாமகள் கேழ்வன் என்ன சொல்லிக் கொடுத்தானோ, அவன் சொன்னான் இல்லையா, வேதம் வேதமூல பிரமாணாது, வேதம் தான் எல்லாத்துக்கும் பிரமாணம் சொன்னான். அதை வச்சிருந்து பண்ணோம். கீதை சொன்னான் தேர்தல்ல, அந்த கீதைய சொன்னோம் அப்படின்னு பாஷைக்கார் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றார். ஆழ்வார் நிர்வாகம் பண்றார், ஆழ்வார் நிர்வாகம் பண்றது பாஷைக்கார், பாஷைக்கார் நிர்வாகம் பண்றது அப்படியே நமக்கு இன்னும் சுலபமாக்கி சுலபமாக்கி கொடுத்துட்டு வர ஒவ்வொருத்தராக அந்த ரீதியில. ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம், ஞானம் வைராக்கியம்னு இப்படி ரெண்டு அணிகலங்கள். ஞானம் இருக்கிறவாளுக்கு வைராக்கியம் இருக்காது, வைராக்கியம் இருக்கிறவாளுக்கு ஞானம் இருக்காது. இது பொதுவான திருஷ்டாந்தம். வாசிப்பா நன்னா தெரியும், வாளுக்கு எல்லாம் நன்னா தெரியும். அர்த்தம் காமம் மோகம் இதெல்லாம் நிற்காது அப்படின்னு. பெண் பொன் மண் இந்த மூணு ஆசையும் இல்லாதவன் மனுஷனே கிடையாது. சொல்ல பொதுவா சொல்ல, எனக்கு அதெல்லாம் ஆசையே கிடையாது, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் தெரியுமோ நான் அப்படின்பா. இந்த பக்கம் பின்னாடி என்ன ஐயோ, இதை முன்னாடி சொல்லப்படாதோ, ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு வெங்காய பஜ்ஜி போட்டேன், சரி போங்க, நீங்க இப்ப வந்து பெரிய சித்தாந்தவாதி ஆயிட்டேள் அப்படின்மா. ஐயோ என்னடாப்பா சொன்னோம், நான் சின்ன இருக்குன்னு பல்ல கடிச்சுட்டேன், சத்தம் போடாம இதோ ரெண்டு நிமிஷம் இருங்கோ, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன் அப்படின்மா. உள்ள போயிட்டு சத்தம் போடாம அவ அந்த பக்கம் போயிருந்தானே, எடுத்து ஒன்று வாயில போட்டுன்னு வந்துடுவான். அந்த மாதிரி எல்லாம் வாய்க்கு வாயில தான் வார்த்தை. அது எம்பெருமான் சொதாவாக நாம பண்றோம் இல்லையா, பாபகர்மா புண்ணிய கர்மான்னு ரெண்டு கர்மா பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரெண்டு கர்மா அனுகூணமாக அதெல்லாம் அந்த குணங்கள்லாம் தானே சித்திக்கும், அதுல எல்லளவு சந்தேகம் இல்லை. ஒன்னு மண்மேல ஆசை வைப்பான், அவனை பார்த்தீங்கன்னா நிறைய வீடு வாங்கி வச்சுட்டு இருப்பான், மாட மாளிகையா கூட கோபுரமா கட்டி வச்சுட்டு இருப்பான். இவன் அனுபவிக்க முடியாது, யாருக்கோ வாடகைக்கு விட்டுட்டு இருப்பான். இவன் எங்க இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் இருக்கிற ஆம் பார்த்தீங்கன்னா அப்படி பல எல்லாம் கூட கோபுரமா இருக்கும். இவன் இருக்கிற பார்த்தேன்னா ஒரு நாலு மூணு படக்க ஒரு ரூம், அதுக்குள்ள எல்லாத்தையும் அடைக்கிறது. எனக்கு ஒன்னும் ஆசையே கிடையாது, எதுலயும் ஆசை கிடையாது, எதுலயும் ஆசை இருந்து இருக்கிற ஆசையிலையும் அனுபவிக்க முடியாது. எம்பெருமான் அங்கதான் வச்சிருக்கான், யாருக்குமே ஆசை கிடையாதுன்னு சொல்ல முடியாது. சன்னியாசிகள்ல இருந்து எல்லாருக்கும் ஆசை உண்டு, எதை துறக்கிறாங்கிறது தான் முக்கியம். ஆசையில எதை எந்த அளவு துறக்கிறாங்கிறது தான் விஷயமே தவிர, முழுதும் திறந்தவா இந்த உலகத்திலேயே கிடையாது. எம்பெருமானே வந்து பார்த்துட்டான், அதெல்லாம் செஞ்சு பார்த்தியாச்சு, சொல்லி பார்த்தியாச்சு, ஒன்னும் பண்ண முடியாது. யாராலையும் அதெல்லாம் எதையுமே திறக்க முடியாது. பொதுவான சன்னியாசிகள் பார்த்தோம்னா எல்லாத்தையும் திறந்து அப்படி போய் காட்டுல போய் இருப்பா, இல்ல ஊருக்கு வெளியில இருப்பா. ஊருக்கு வெளியில இருந்தான்னா என்ன போக்கியத்துக்கு கிடைக்கிறதோ அந்த போக்கியத்தை மட்டும் தரிக்கணும், இந்த உயிர் தரிக்கணும். அது தர்மம், உயிரை நம்மளே போக்கிக்க கூடாது. அதை ரட்சணம் பண்ணணுங்கிறதுக்காக உண்டான ஆகாரத்தெல்லாம் சம்பாதிச்சுப்பா, அதோட உண்டு தபஸ் பண்ணிப்பா. மேற்கொண்டு அனுபவம் என்ன அப்படின்னா, அவளுக்கு தெரியும் மோட்சம் கிடைக்குங்கிறது தெரியும், அப்புறம் எதுக்கு தபஸ் பண்றா அப்படின்னா, ஒரு அனுசந்தானம். திருவன் சொல்றா இல்லையா, இப்ப வேதம் கத்துட்ட உடனே திருவன் சொல்றாலோ, அந்த மாதிரி ஒரு அனுசந்தானம். அனுசந்தானம் இருக்க இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, எம்பெருமான் சிந்தையில இருந்து மாறாது, இல்லாட்டி புத்தி வேற எதுலயும் போயிட்டு இருக்கும். அந்த ரீதியில ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம், அவருக்கு பூஷணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் ஞானமா இன்னொரு பக்கம் வைராக்கியமா எம்பெருமானா இருக்கு, அதுல எல்லா அளவு சந்தேகமும் இல்ல. ஒரு குழந்தை இருந்தது, அது கிட்ட கேப்பா எல்லாரும் பெரியவா எல்லாம் கேப்பா, நம்ம மாத்து பேரங்கள் எல்லாம் பேத்தி எல்லாம் பார்த்தா, டேய் வர இங்க வர, ஒரே சந்தோஷம். பேரம் பேத்தியை பார்த்தா எல்லாரும் தாத்தாக்களும் அப்படியே உள்ளத்திலேருந்து பொங்கிண்டு வரும், வாடா வாடா வாடா, என்ன மாதிரி எண்ணிக்கிறா கச்சேகம் கட்டிக்க போறேன், கல்யாணம் பண்ணிக்கிற அன்னைக்கு, கல்யாணம் பண்ணி என்னடா பண்ண போற, ஆத்துக்காரியை அடிச்சு துரத்தி விட்டுருவேன், பின்ன எதுக்குறா கல்யாணம் பண்ணிக்கிறேன், கச்சம் கட்டிக்கிறதுக்கு. அந்த குழந்தைக்கு தெரிஞ்சது கச்சம், கச்சம் எப்ப கட்டிக்கலாம், கல்யாணம் ஆனா கட்டிக்கலாம், அதுதான் அதுக்கு வேணும், அதுக்கு சுகிருதம் அதுதான், அந்த கச்சம் கட்டிக்கிறது தான் அழகுது, அவ்வளவுதான் வேணும், அதுக்கு மேல அதுக்கு ஒன்றும் தேவையில்லை. இவனா இருந்தா புள்ள புட்டிகள்லாம் பெற்றுக்கணும், பெரிய சம்சாரத்தில் அப்படி பெரிய சம்சாரவாதியா காமிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். எப்பேற்பட்ட வம்சத்தை நான் அப்படி வளர்த்து விட்டு இருக்கேன் பார் அப்படிங்கிற பெருமையெல்லாம் இருக்கும். ஆனா அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அதெல்லாம் தேவையில்லை. அந்த மாதிரி பாஷ்யக்கார் வந்து ரெண்டுத்தையும் விட்டாராம். எப்ப விட்டார் அப்படின்னா, ஹேபெருமா சன்னியாசம் கொடுக்க போறேன்னு சொன்னேர், அவ்வளவுதான். அப்ப நீ நிறைய கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஆனா இது போறாது, எப்போதுமே நீ கைங்கரியவாதியா தான் இருக்க, நீ அதுல எல்லாரும் சந்தேகம் இல்ல, ஆனா சம்பிரதாய நிர்வாகனா ஆகணும்டா அப்படிங்கிறாராம். அப்படியா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கலையே அப்படிலாம், நான் வாசிச்சிருக்கேன் அதான் தெரியும், யாரு நீ தான் கதி, தேப்பெருமாள் ஒருவனே கதிங்கிறது தெரியும், உனக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறது தான் எனக்கு தெரியும், அதுவும் எல்லாம் எனக்கு தெரியும்டாப்பா, என்னால போன எனக்கு சாமர்த்தியம் இல்ல, ஆனா உன்னதான் இப்ப நியமிக்கிறதா இருக்கேன், நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன், நீ சொல்றத கேட்கறதுக்கு தான் நான் இருக்கேன், நீ என்ன சொல்ற அப்படிங்கிற, நாளைக்கு உனக்கு சந்நியாசம் அப்படின்ட்டான தேப்பெருமாள். அப்படியே சரி, ரொம்ப சந்தோஷமாச்சே, நல்லதா போச்சே, நான் நாளைக்கே வந்துடுறேன், சித்தமா வந்துடுறேன், எல்லாத்துக்கும் சித்தமா வந்துடுறேன் அப்படிங்கிறானா. ஆத்துக்கு வந்தாச்சு ராமானுஜன், வந்த நாயகி உள்ள உட்காந்துட்டு இருக்கா, ஏன்னா எத்தனை நாள்னா இன்னைக்கு சன்னதிக்கு போனேன், வரதன் சன்னதியே உட்காந்துட்டேல, இப்படி எப்போதும் 12 மணி ஆச்சுன்னா நடசாத்திருவா வந்துருவேல, இன்னைக்கு என்ன 2 மணி ஆயிடுத்து, என்ன விசேஷம் இன்னைக்கு அப்படின்னா, இல்லடி வர வழியில பார்த்தேன் உங்க ஆத்துல ஒருத்தரை பார்த்தேன், உங்க ஆத்துலயும் சமாச்சாரத்தை கொண்டு வந்திருந்தா அப்படின்னா, எங்க ஆத்துலயும் சமாச்சாரம் கொண்டு வந்தாலா, என்ன என்னன்னு தெரியலடி, எதா இருந்தாலும் நல்லதா நன்னா இருக்கட்டும், நல்லதா இருக்கட்டும், நீ உடனே கிளம்பி உங்க பிறந்தாத்துக்கு போ, உடனே கிளம்பி உங்க பிறந்தாத்துக்கு போ, மீதி எல்லாம் எம்பெருமான் பார்த்துப்பான், மீதி எல்லாம் எம்பெருமான் பார்த்துப்பான் அப்படின்னா, பத பதைக்கிறது மனசு, என்ன யாருக்கு என்னாச்சோ, எங்க அப்பா அம்மாக்கு என்னாச்சோ, எங்க தாத்தா பாட்டிக்கு என்னாச்சோ, இல்ல யாரும் கூட பிறந்தவாளுக்கு எதாவது ஆயிடுதா, என்ன தெரியலையே, பொதுவா கல்யாணம் போயிட்டு வானா சந்தோஷமா போயிட்டு வரலாம், என்னன்னு தெரியல அப்படின்னா என்ன ஆகும், பயம்தான் மனசுக்குள்ள வருவான், அந்த மாதிரி தந்தி உண்டு, அந்த காலத்துல தந்தி உண்டு, தந்தி வந்தாலே பயம்தான், தந்தி வந்தாலே யார், ஆஹா ஆச்சா எத்தனை நாள், 3 நாளா, ஏகராத்திரமா, ஸ்ரீராத்திரமா, தசராத்திரமா, ஐயோ தெரியலையே, குழந்தை பிறந்திருக்குன்னு வந்திருக்கும், வேற ஒன்றும் இல்லை, குழந்தை பிறந்திருக்குன்னு வந்திருக்கும், தந்தினாலே அந்த காலத்துல அதுதான் வார்த்தை, இப்பெல்லாம் இல்லை செல் இருக்கிறதுனால அங்க பிராணம் போயிட்டே இருக்குன்னு லைவ் கமெண்ட்ரிக்குள்ளாம் வரும் இப்பெல்லாம், அது மாதிரி குழந்தை பிறந்துட்டே இருக்கு, அதையும் லைவ் கமெண்ட்ரிலாம் வந்துட்டு இருக்கு இப்பெல்லாம், அதனால இப்பெல்லாம் அப்படிலாம் பயம் கிடையாது. அது மாதிரி எம்பெருமான் எம்பெருமானார் என்ன சொல்றார் அப்படின்னா, எத்தையுமே சொல்லல, சன்னியாசம் வாங்கி போறேன்னு சொல்லவே இல்லை, நீ ஆத்துக்கு போடி, உங்க பிறந்த ஆத்துக்கு போயிட்டு வா, நன்னாயிரு அப்படிங்கிறாரன், சரி நான் போயிட்டு வரேன்ண்ணா, நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க, நான் இதான் எதா இருந்தா நல்லபடியா இருக்கும், பாத்துட்டு வரேண்ணா, நீங்க வர வேண்டாம், ஏன்னா கைங்கரியஸ்ரீ போயிடும், நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், ஏன்னா உங்களுக்கு அறிவு இருக்கா, இப்ப ஏற்பட்ட சமாச்சாரத்தை சொல்லியிருக்கால, நீங்களும் கிளம்ப நடைய கட்டிங்க, யாருக்கு மூட்டையெல்லாம் தூக்கின்னு வருது, நானா தூக்கின்னு போறது இங்கேருந்து, வாங்க நடைய கட்டுங்க கிடுகிடுன்னு அப்படின் போமாண்ணா, அவ அப்படி இல்லையா, சரிண்ணா எதா இருந்தாலும் கைங்கரிய ஸ்ரீ விட்டுறாதுங்க, வசத்தியான தேப்பெருமாள் கைங்கரியம், எதா இருந்தாலும் நான் அப்புறம் நிதானமா வந்து சொல்றேன், நன்னா கைங்கரியம் பண்ணிட்டு இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாலாம். ஞான வைராக்கிய பூஷணம் அப்பேற்பட்டதான ஒரு வைராக்கியம், எம்பெருமான் நியமிச்சுட்டான்னு ஒன்ன பொண்டாட்டியே தியாகம் பண்றார், தன் மனைவியே சகதர்ம சரியும் அப்படின்னு அப்படி பாணிகிரகம் வந்துச்சே, எனக்கு சரிபாதியா நீ இருப்ப, உன்னை நான் ரட்சணம் பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் வாக்கு கொடுக்க, ஆனா சன்னியாசம் வரைச்சே என்ன ஆறுது, எம்பெருமான் எல்லாத்துக்கும் நியந்தா அவன்தான், அவன் சங்கல்பிச்சுட்டான் அப்படின்னா அங்கதான் சங்கல்பம் வருது, இதுக்கு மேற்கொண்டு எல்லா பிரவர்த்தனங்களையும் நீயே பார்த்துக்கோ, ஹே பிரபோன்னு ரெண்டு கையை தூக்கிட்டு அவனை சரணாகதி பண்ணிடுவா, அந்த க்ஷணத்துல அத்தனையும் விட்டுடுவாளாம் அந்த சன்னியாசத்துல. எம்பெருமானார் அப்படி ஒரே சந்தோஷம் மூஞ்சியில, ஆஹா சன்னியாசம் பிரார்த்திக்க போறது, சன்னியாசம் வந்ததுன்னா நான் என்ன கைங்கரியம் பண்ணுவேன் எனக்கு தெரியலையே, இப்ப நிறைய கைங்கரியம் பண்றேன், என்ன கைங்கரியம் பண்றேன், ஒரே இருப்பு கொல்லல, ரா பொழுது போச்சு, தூக்கமே இல்லை, தூக்கம் இருக்கப்படாது, சன்னியாசம் வாங்கியிருக்கும் போதான தூக்கம் இருக்கப்படாது, எம்பெருமான் அதெல்லாம் சொல்லி எழுப்ப, இப்படிலாம் இருக்கணும்டா, அதெல்லாம் நியமன்டா, ஒன்னும் சொல்லையா, என்ன பண்ணணும்னா தெரியாது, திரு திரு திரு மூச்சின்னு இருக்காரு, சன்னியாசம் சன்னியாசம் சன்னியாசம், இவ ஆத்துக்காரி கிளம்பினா அந்த பக்கம் எல்லா பெரியவாழ்க்கெல்லாம் கேட்கிறார், சன்னியாசம் வாங்கியிருக்கிறது மொதானா என்ன பண்ணணும், ஜீவஸ்ராத்தம், சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம் வாங்கும், எல்லாரும் பெரியவாள்லாம் வாங்கும், ஜீவஸ்ராத்தம் பண்ணுங்க, ஏன் சுவாமி கைங்கரசிய பண்ணிட்டு இருக்கேன், சின்ன வயசு எம்பெருமானாருக்கு, சின்ன வயசு எம்பெருமான் அப்படி எம்பெருமானார்டேந்து கைங்கரிய செய்ய வாங்கிட்டு இருக்கான், அழகா வாங்கிட்டு இருக்கான், தீர்த்த கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காரு, அதை துறக்கறான், இப்ப ஒரிஜினல் சன்னியாசி யாரு, தேப்பெருமாள் தான், சௌக்கியமா தீர்த்தம், எப்ப ஏற்பட்டதான தீர்த்தம் அது, ஒரு பெரிய சோத்திரிய பிராமணன், அவர் என்ன யாக யக்கியம் பண்ணாரா? யாக யக்கியம் எல்லாம் பண்ணல. ஆனா ஒரு சகஸ்ராவதி யாகம் பண்ண ஜீவன் தான் இப்படி வருமா, சன்னியாசியா வருமா? சாதாரணமா வராது. சகஸ்ர யாகம் யார் பண்ணாலோ அந்த ஜீவன் சன்னியாஸ்த கோலத்தை எடுத்துக்குமா? நம்மளாம் நினைச்சுட்டு இருக்கோம் சாதாரண விஷயம் இல்ல. சகஸ்ர இது சத்துள்ள புருஷனா வந்தானா பிராமணனா பார்க்கிறான், அப்படியேதான் பிரவர்த்திக்கிறது. அதே மாதிரி சகஸ்ர பிராமணனா வந்தானா சகஸ்ர பிறப்புலையும் அவன் என்ன பண்றானா, சத்துவகுணத்தோட இருந்தானா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரானம். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாய் சகஸ்ர சம்வத்சரம் அப்படி ஆயிடுத்து, 100 தடவை 1000 தடவை பரப்படுத்துட்டானா, அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து வசத்தியான ஸ்திதி ஆச்சாரிய படத்தை எம்பெருமான் தரானாம். அப்பேற்பட்டத ஞான வைராக்கிய பூஷணம் தேப்பெருமாள்கிட்ட போய் நிற்கிறான். தேப்பெருமாளே சித்தமா வந்துட்டேன், நேத்துக்கு ஏதோ ஜீவசிராத்தம் சொன்னா பண்ணிட்டேனா, எனக்கு எந்த பந்தமும் கிடையாது அப்படிங்கிறானா. அந்த க்ஷணமே எம்பெருமான் எம்பெருமாட்டையும் சேர்ந்துட்டு சந்நியஸ்த கோலத்துல எம்பெருமானுக்கு எம்பெருமானார அப்படி சிருஷ்டிக்கிறானாம். பாஷ்யக்கார் ஆறார் அந்த க்ஷணம். என்ன அப்படின்னா, சன்னியஸ்த கோலம் எடுத்துட்டாச்சு, என்ன காரியக்கிரமம், என்ன காரியக்கிரமம், என்ன காரியக்கிரமம், இனிமே தாண்டா வரான். ஏன்னா பைய உயோக துயில் கொண்ட பரம்பரனே பங்கயல் நீ நயன தஞ்சனமேனியனே, என்னோட சகாவத்தம் அந்த ரங்கபூமியில துயிலமர்ந்த வித்தினை அப்படி தூங்கிட்டு இருக்காண்டா, அவனை எழுப்புறேன், தட்டி எழுப்புறேன், தானே எல்லாம் பிரவர்த்திக்கும், அதுவரை இங்கேயே இரு அப்படிங்கிறானாம் எம்பெருமான்ட்ட. ஞான வைராக்கிய பூஷணம் இப்படி ரெண்டு ஆபரணையும் எம்பெருமானார் அனுபவிச்சுட்டார். ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். இப்பேற்பட்டுதான ஞான வைராக்கிய பூஷணத்தோடைய எம்பெருமானார், அப்படி எம்பெருமானாரோட திருவடி கீழே நான் இங்க இருக்கேன். யாரு? நான் தான் அந்த தேசிகன் சொல்றா எல்லாரும், வேதாந்த தேசிகன் சொல்றா எல்லாரும் என் திருநாமத்தை. இப்ப ஏற்பட்டதான வசத்தியான ஸ்திதி பாஷ்யக்காரோட திருவடி அடியேன் தான் அப்படிங்கிற தாசான தாசனா அப்படி ராமானுஜ தாசன் காமிச்சு கொடுக்கிறான். ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். வேங்கடநாதன் என் திருநாமம், இப்ப ஏற்பட்ட திருநாமம் சாதாரண திருநாமம்ல ராமானுஜ தயா, ராமானுஜ தயானால எனக்கு கிடைச்சது அப்படின்னு சாதிக்கிறாராம். அப்பேற்பட்டதான வசந்தியான ஸ்திதி. தேசிகன் 750 தினமும் ஒரு இப்ப ஒரு தனியன் எம்பெருமான சுவாமி தேசிகனோட அனுபவத்தை அனுபவிச்சுண்டு. நீலாதுங்கஸ்த நகர் ததி சுப்தமுத்போத்யகர்ஷம் பாராத்யம் சம்ஸ்ருதி சதசிர சித்த பத்யா வயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜனிகளும் யா பலாகிருத்தபும் தே கோதாதஸ்மை நமயுதம் பூவையே வாஸ்து பூய. அன்னவயல் புதுவையாண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை வல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நெற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாரை சொல்லு சூடிக் கொடுத்த சொடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல வல்வலையாய் நாரினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்றை மாற்றம் நாம் கடவா அன்னமே நல்கு. அவதாரிக நேத்திக்கு ஆரம்பிச்சோம் அந்த ரீதியில வராக கல்பத்திலிருந்து பூமி தேவியோட பிரார்த்தனைக்கிணங்க எம்பெருமான் வராகன் ஆயினர். கானம் பாடி இக்கலியுகத்தில் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்பதாக ஒரு வார்த்தை அருளினார். அந்த ரீதியில தன்னுடைய வராக கஷேத்திரத்தில் ஒரு மகத்தான வித்தாக பெரியாழ்வாரை சிருஷ்டி பண்ணார். பெரியாழ்வார் பாண்டியன் சபையில விரைந்து கையெழுத்தான். அப்படி பாண்டியன் சித்தாந்தம்னா என்ன எனக்கு தெரியணும், எது பரத்தத்துவ அடையக்கூடிய சித்தாந்தம் எனக்கு தெரியணும் அப்படின்னு பறையறிவித்தான். அந்த சித்தாந்தம் சரியாக இருந்தால் இங்க பொற்கழி கட்டியிருக்கேன், இந்த பொற்கழி அழுந்து விழணும், அதை தான் நான் இனிமே ஃபாலோ பண்ண போறேன், அனுசந்திக்க போறேன் என்பதாக பறையறிவித்தானாம். எம்பெருமான் சங்கல்பிச்சுட்டான் அந்த பாண்டிய தேசத்தை வசத்தியான ஸ்ரீ வைஷ்ணவ தேசமாக மாற்ற வேண்டும் என்பதாக சங்கல்பம். அந்த ரீதியில பாண்டியனுக்கு அந்த சங்கையை உருவாக்கினான். சங்கையை உருவாக்கணும் பறை அறிவித்தாச்சு. எல்லாரும் விதவிதமா வந்து நாலு ரமேனியும் திருவண்ணனுமாக அப்படி ஒவ்வொருத்தரும் வந்து சித்தாந்தன் சொல்லிட்டே போயிட்டு இருக்க. ஆனா அந்த பொற்கிழி அருந்து வேலை ரொம்ப சோர்ந்து போயிட்டார் பாண்டியம்மன். மகாமந்திரியை பார்த்து கேட்கிறேன், மகாமந்திரி என்ன எந்த சித்தாந்தமே சரியில்லையா, சித்தாந்தமே சரியில்லையா, சித்தாந்தம் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழணுமா, எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படிங்கிறாராம். மகாமந்திரி சொல்றாராம், பொறுமையா இருக்கணும், என்னைக்குமே இந்த அவசர கொடுக்கையெல்லாம் முன்னாடி முன்னுக்கு வரும் எப்போதுமே. அதனால என்ன ஆகும் அப்படின்னா அறிவிலைகள்லாம் முன்னாடி வந்துடும். ஓரளவுக்கு பாதி தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணுவான், பெரிய பரமேகாந்தி. அதை பார்த்தோம் அப்படின்னா நாலு பேரை பார்த்து ஆச்சாரத்தை தெரிஞ்சுருப்பான். உடனே என்ன பண்ணுவானா, இப்படி யார பார்த்தாலும் அவரை பார்த்த இப்படி கையை இப்படி வச்சுருப்பான், அவரை பார்த்தோன்னே இப்படி கையை இப்படி வச்சுருவானா உடனே. அப்புறம் இப்படி வாயை பொத்திக்க வேண்டியது, யாரை பார்த்தாலும் வாயை பொத்திக்கிறோம், பெரிய ஆச்சாரிய பூர்வர்கள் இல்ல பெரிய தபஸ்ரீகள் இல்ல என்ன நல்ல சோத்திரிய பிராமணர்கள் சொல்றோமோ, யாக யஜ்யங்கள்லாம் பண்ணவன், நல்ல வேதாத்தியானம் பண்ணவன், அவ பக்கத்துல போனா இந்த எச்சல் தெரிவிக்கப்படாது அப்படிங்கறதுக்காக ஒரு பரிசுக்காக அப்படி வச்சுப்பான். ஆனா இவன் என்ன பண்ணுவான், லௌகிகளை பார்த்தோம்னா அப்படி கை வச்சுப்பான். இவனுக்கு இப்பதான் அனுஷ்டானம் தெரிஞ்சிருக்கு, காமிக்க வேண்டாமா, அதுக்காக அப்படி வச்சுப்பானா. அந்த மாதிரி வேற இந்த கவிஞர்தான் யாரும் வரலையே, யாரும் வரலையே, யாரும் வரலையே ராஜா தவிச்சுட்டு இருக்கான். வருவா கவலைப்படாதங்கோ, நிச்சயம் வருவார், நிச்சயம் வருவார் அப்படின்னு. அப்ப எம்பெருமான் போய் பிரார்த்திக்கிறானாம் அந்த மகாமந்திரி, ஹே நாராயணா நீதான் பரவஸ்தூன்னு சொல்லக்கூடிய ஸ்திதியில நான் இல்லடா, எந்த சாஸ்திரமும் அவ்வளவுலாம் வாசிக்கல, ஆனா நான் எப்படி அதை நிரூபிப்பது எம்பெருமான்ட, இந்த ராஜாட்ட எனக்கு ஒரு வழிகாமிக்க மாட்டியா, இப்படி இத்தனை பேர் வந்துட்டு போயிட்டாலே யாரும் யாரோட சித்தாந்தமும் நிக்கலையே, நீ கொஞ்சமான கருணை காட்ட மாட்டாயா அப்படின்னு கல்லவேரை பார்த்து பிரார்த்திக்கிறாராம். கல்லவேரனே சங்கல்பிக்கிறான், பாண்டியன் கொட்டார பட்டவீரான் வந்தான் என்று. அந்த பட்டவீரான் என்ன பண்றார் அப்படின்னா, பூமாலையோட அந்த ரங்கநாதனுக்கு பாமாலையும் தொடுத்துட்டு அப்படியே எம்பெருமானுக்கு கைங்கரம் பண்ணிட்டு இருக்கார். எம்பெருமான் கனவுல வந்து சாதிக்கிறார், நாளைக்கு அந்த சபைக்கு போ, பாண்டியன் சபைக்கு போ, பொற்கிழி ஒண்ணு கட்டியிருக்கான, நம்ம சித்தாந்தத்தை சொல்லி அதை அழுத்தி எடுத்துருவா. சுவாமி எனக்கு எதுக்கு அதுல ஆசை, அது கிடக்கட்டும், அந்த ஆசையை விட்டுறோம். முன்னாடி என்ன சொன்னீங்க, நம்ம சித்தாந்தத்தை நிரூபிச்சு அப்படி ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு தான் சொன்னேன், வேற என்ன சொன்னேன் குழந்தை அப்படிங்கிறாராம். சித்தாந்தமாவது நிரூபிக்கிறதாவது நான் எதுவும் வாசிக்கலையே, நான் வாசிச்சது தெரிஞ்சது எல்லாம் உனக்கு கைங்கரியம் கைங்கரியம் கைங்கரியம் கைங்கரிய சீதான. அப்பா நீ யாரோட அவதாரம் தெரியுமா, நீ தான் தசாவதாரம் எடுத்திருக்க, அதான் எனக்கு தெரியும். நான் யாரோட அவதாரம், நான் உன்னோட அவதாரமா நிச்சயமா இருக்க முடியாது, ஏன்னா இத்தனை நேரம் நீ சொல்றதுக்குள்ள எனக்கு புரிஞ்சிருக்கணும் சமாச்சாரம், அதனால நிச்சயம் நான் பகவதாரம் கிடையாது. பகவத் அவதாரம் எப்போது கிடையாதோ அப்படி நான் எப்படி நான் மகானா இருக்க முடியும், நான் மகான் இல்லையே, நானும் ஒரு ஜீவன் தானே, நானும் ஒரு சேத்தனம் தானே, உஜீவிக்கிறதுக்கு தான் இவ்வளவு காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். குழந்தை அவசரப்படாத, உனக்கு நான் ஞானத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அப்படி திருஷ்டியில காமிக்கிறான் பக்கத்துல கருத்மான். இந்த கருத்மானோட அம்சம் தான்டா, நீ உனக்கு இனிமே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு திரும்பி அந்த சுவாதி நட்சத்திரக்காரன் அப்படி திரும்பி பாக்கிறான் நாம் எம்பெருமான். கருத்மான் யோஜனையே பண்ணல, உடனே சீவகேந்திரத்திலேருந்து பறந்து கீழே வந்துட்டான. தூக்கத்துல தூங்கிட்டு இருக்க பெரியவர், சுவாமியே கனவெல்லாம் பார்த்து லைவ்ல வந்துருத்து, ஏந்திருங்க, வந்தாச்சு, நேரையே வந்தாச்சு, இன்னும் எத்தனை நேரம் தான் கனவுல இருப்பேன், லைவ் டெலிகாஸ்ட் வந்துருத்து, இப்ப சீக்கிரம் வாங்கோ அப்படின்னு ஏந்துக்கிறாராம். அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஆச்சரியம் தாங்கல, ஆஹா எம்பெருமான சேர்த்திருக்கேன், எம்பெருமான சேர்த்திருக்கேன், எம்பெருமான் ஏறக்கூடிய அந்த பட்சி வாகனம் வந்திருக்கானே, எப்பேற்பட்டதான சுகிருதம், எப்பேற்பட்டதான சுகிருதம் அப்படிங்கிறானாம். ஒரு சுகிருதம் இல்ல சுவாமி, நீர் தான் நாம், நாம் தான் நீர், சரி ஏந்திருக்கோம் அப்படின்னா ஏந்துட்டார். என்ன பண்ணணும், குனிஞ்சு காது காமியும் அப்படிங்கிறான். குழந்தை காது காமிச்சோன்னு ஹரி ஓம், இந்த பசங்க எல்லாம் சொல்லித்து பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லித்து, எவ்வளவு அழகா சொல்லித்து, எவ்வளவு அழகா சொல்லித்து, சோத்ரேஷு சாமி, இதுதான் சுவாமி தேசியன் சொல்றார், காதல கேட்டுட்டே இருக்கணும். வேதம் ஒண்ணு வேதம் வாசிக்கணும், வேதம் வாசிக்கலையா அது வேதம் வாசிக்கிறதையான்னு கேட்கணும். அவ எத்தனை பேர் அனுசந்தானம் பண்றாலும் அதை கேட்கணுமா? வசத்தியானது இந்த மாத்திரையும் என்னென்னோ கரியம் கைங்கரிய காரியம் எல்லாம் பண்றோம். கல்யாணம் வந்துருத்து களை கட்டுறது, ஓஹோன்னு களை கட்டுறது, கல்யாணம் தாங்க முடியாத பரபரப்பு. என்ன பண்றோம்? ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணும், மாப்பிள்ளை இழப்புக்கு ஏற்பாடு பண்ணும், மாப்பிள்ளையாளத்துக்கார தங்க வைக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டணும், ஆபீஸ் பேரருக்கும் தனியா ஒரு இடம் புக் பண்ணணும். எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ காரியங்கள், ஒண்ணுமே வைதிக காரியங்கள் அது. எப்ப எங்கயான்னு ஒரு வைதிக காரியம் எட்டி பாக்குறத, வாத்தியாரான்னு எட்டி பாக்குறான், இல்ல ஏன் அப்படின்னா இல்ல நீ இந்த கேட்டரிங் சர்வீஸ் வச்சிருக்காரு, அவர் மொத்தம் நானே பாத்துக்கிறேன், அவர்கிட்ட கொண்டே 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன், நான் நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான், எந்த பிரச்சனையும் கிடையாது, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆமா சுவாமி, கல்யாணம் முடிஞ்சு போயிடும். நீர் பிரயத்தனப்பட்டா உமக்கு பலன் கிடைக்கும், அவன் பிரயத்தனப்பட்டா அவனுக்குதான் பலன் கிடைக்கும், உனக்கு எப்படி பயன் கிடைக்கும்? அதோட இல்லாம யார் வாத்தியார்? நம்ம ஆத்து வாத்தியர். கல்யாணம் பாக்குறது, பொண்ணுக்கு வரன் பாக்குறதுக்கு முன்னாடி ஆத்து வாத்தியார் முதல்ல சொல்லிடணுமா? சொல்லிட்டு சுவாமி பொண்ணுக்கு வரன் பார்க்க போறேன், நீர் தான் அனுகிரகம் பண்ணணும், பிரார்த்திக்கணும். ஏ வாத்தியார் எங்க வாரம்? வாத்தியார் சுவாமி நான் நாளைக்கு வந்துடும், எங்க ஆத்துல ஒரு முக்கியமான சமாச்சாரம் இருக்கு, நேர வாரம் பேசலாம். எத்தையும் போன்ல பேசுவான், இது கல்யாணம் பண்ண போறேன், குழந்தைக்கு நீர் வந்து நேரம் வந்து பிரார்த்திக்க வந்து அனுகிரகம் பண்ணணும், அதெல்லாம் இல்ல, நேர வாரம் வேறெல்லாம் நேர் மேற்கொண்டு பேசுறான். அவர் வந்து அவர் சேர போட்டு உட்கார வேண்டியது, அவருக்கு மேல ஒரு துளி இன்ச்சு பெருசா இருக்கும், இவர் உட்கார்ந்து இருப்பாரு, ஏன்னா இவர் எஜமான, இப்ப 10 லட்சம் கொடுக்க போறாருன்னா வாத்தியாருக்கு வாங்கிக்க போறாருன்னா எப்படி உருப்படும், நம்ம குடும்பம் எப்படி உருப்படும்? இதான் நடந்துருக்கு, இப்ப இருக்கிற காரியம் அதான். பொம்னாட்டி அதுக்கு மேல, ஏன்னா எல்லாத்துக்கும் அவளே பார்த்துட்டு வரலாம், நான் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நலங்குக்கு கொண்டு வந்தா சுத்துவேன் அவ்வளவுதான். அந்த ஆவத்தி எடுத்து ரெட்டு ரெடியா வச்சுட சொல்லுவோம், நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கொண்டு இந்த படவை மேல பற்றப்படாது, அதுக்காக முன்னாடி வருது சின்னதா. இப்ப எல்லாம் ஹோட்டல் எல்லாம் கட்டிக்கிறானே இங்க அங்க நாட் போட்டு, அந்த மாதிரி புதுசா ஒண்ணு இங்க பாதிக்கு தொங்கும், அது ஒரு கல்யாணத்துல அந்த 9 கஜத்துல பாதி கஜம் தெரியாது, அது அதை மறைச்சுட்டு அது ஒண்ணு தொங்கும். இதுல ஒரு ஃபேஷன், இந்த பக்கம் ஒண்ணு தொங்கும் ஒரு கச்சீப்பு, இந்த பக்கம் ஒரு கச்சீப்பு, காரியம் ஒண்ணுமோ பண்றது கிடையாது. அது ஆளிக்கு எல்லா எல்லாத்துக்கும் ரெடி பண்ற, எல்லாம் ரெடி பண்ண, பாலிக்கு அவனே ரெடி பண்ணுவான். இவன் என்ன பண்ணுவான்? இவ்வளவு பணத்தை கொடுத்த எவ்வளவு சீக்கிரம் பண்ணி நம்ம சேர்த்து போவான், அவனுக்காக அவனை எப்படி தப்பு சொல்ல முடியும்? நீங்க என்ன பண்ணுவேன்? உங்க கையில பணத்தை கொடுத்த அதேதான் பண்றேன், நிறைய போய் சம்பாதிக்கணும், எப்படி சம்பாதிக்கணும், அப்படி ஓடி ஓடி உழைக்கணும், அங்க போய் இங்க போய் இங்க சம்பாதிக்கணும், ஃப்ரீயா இருக்கணும். அந்த காலத்துல கல்யாணம்னா ஆத்துல பண்ண, எப்படி பண்ண அப்படின்னா ஊரோடு ஒத்து வாழ்ன்னு அங்க ஊர்ல அந்த தெருல ஒரு 4 பேர் நல்லா இன்டிமேட்டா ஃப்ரெண்ட்ஸா இருப்பா, ஊரே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும், ஊரே சொந்தக்காரால தான் இருப்பா, அனுசரிச்சிருப்பா எல்லாருமே. அதுல ரொம்ப தெரிஞ்சவான்னு ஒரு 4-5 பேர் இருப்பா, அவ டி எங்காத்துல இன்னைக்கு தலிக, நீ கவலையே படாத, தலிக முழுக்க நான் பாத்துக்கிறேன், நூத்தி சொல்ல மாப்பிள்ளையாத்துக்கார எங்காத்து தங்க வச்சிருவோம், எங்காத்து 2 ரூம் இருக்கு, கட்டில் எல்லாம் இருக்கு, பாவம் வந்த கீழ் எல்லாம் படுத்துக்க வேண்டாம், எங்காத்துல தங்க வச்சிருவோம் அப்படின்பாலாம். அது மாதிரி விதவிதமா சொல்றான் அந்த காலத்துல. அப்படி அந்த தெருவே விழா கோலமா இருக்கும், ரொம்ப நன்னா இருக்கும், குழந்தைகளும் சந்தோஷமா இருப்பான், நம்ம குழந்தை நன்னா இருக்கும், எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அதுக்குறோம் பண்ணுவோம், ஆசீர்வாதம் பண்ணான். இன்னைக்கு சப்தபதி ஆக மாட்டேங்கிறது மேடையில டப டப டப டபன்னு ஒரு குரூப் டைம் ஏறும், கை கொடுப்பா. இன்னும் இவன் இவனுக்கே கை கொடுக்க ஆரம்பிக்கல, இவன் வந்து வள வரணும், அக்னிய வள வரணும், பாதி அக்னியை வள வந்திருக்கான். அந்த மெட்டியை பார்த்து மேலே 7 சப்த ரிஷிகளை பார்த்து அத்திரியை பார்த்து எல்லாம் பண்ணணுமே, அதுக்குள்ள என்னாச்சு? இத்தனையும் பார்த்து நன்னா இது மாதிரி நீங்க வாழணும் சொல்றதுக்குள்ள 105 பிள்ளையும் கொடுப்பான், பொண்ணும் கொடுத்துட்டு இருக்கா. இப்பெல்லாம் விசேஷமே, ரொம்ப விசேஷம், என்ன இவால டிஃபரன்சியேட்டிவ் கிடையாது, வாழ்க்கை ரொம்ப சோசியல், சோசியல்ங்கிறதுக்கு வார்த்தை வாழ்க்கை தான் கேட்டு தெரிஞ்சு, சோசியல்னா அர்த்தம் என்ன அப்படின்னா வாழ்க்கை தான் கேட்கணும். ஆச்சாரத்தை விடுறது, அனாச்சாரத்தை அப்படி சொத்தியா கொண்டாடுறது, விழுப்பு தீட்டு எதுவும் தெரியாம இருக்கிறது, அவ்வளோ சோசியல், அவ்வளோ சோசியல், என்ன சோசியல்? மரியாதைன்னா இங்கிதம்னா என்னன்னு தெரியாம இருக்கிறது, மரியாதைன்னா என்னன்னு தெரியாம இருக்கிறது, இதுதான் சோசியல், வேற என்ன சோசியல்? கால் மேல கால் போட்டு நோக்காரு, அவன் அவன் என்ன பட்டு போட கட்டினானா இவன் அதுக்கு மேல, அவன் எத்தனை ரூபாய்க்கு கட்டியிருக்காலும் இன்னும் ஜாஸ்தியா, இவன் கேட்டேன்னா இதெல்லாம் பட்டுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன், வேற எதுக்கு ஆசைப்பட, கோட் சூட் போட்டு நின்றுப்பான் அப்பா தாராளத்து கொடுக்க கோட் சூட் போட்டு நின்றுப்பான். அங்க அவர் பெரியவா அவர் தான் ரொம்ப வைத்தியம் ஜாஸ்தி, அவரே பண்ணி கொடுக்கணும், ஆற்றுல பெரியவர் அவரே பண்ணட்டும். இவன் உட்காந்து வார்த்தை கொடுக்க வேண்டாமா, அந்த குழந்தை நல்லா இருக்க வேண்டாமா, அதெல்லாம் கிடையாது. அதுக்கு மேல நம்ம இன்னும் இருக்கோமே, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த கல்யாணத்தை. இப்ப எல்லாம் ரொம்ப ஃபேஷனா வருது பாலி, எதுல வருது, கப்பல கப்பன் சாஸ் அந்த எச்ச பண்ணி சாப்பிடுறோமோண்ணா, இந்த கப்பு ஒன்று வாங்கிருக்கோம் பிளாஸ்டிக்ல, அதுல வந்துருது பாலி கரைக்கிறதுக்கு எல்லாம் வந்துருது சாமான். எல்லா சாமான் ஹோமத்துக்கு போற இந்த சாமான் எல்லாம் பிளாஸ்டிக் கப்ல எங்கேயிருந்து உருப்புறோம். அந்த காலத்துல முது புது மண்சட்டி, புது மடக்கு, எல்லாம் புது புதுசா இருக்கும். விழுப்பு, ஏன்னா மறுநாள் பட்டா அந்த மடக்கு விழுப்பு, மறுநாள் உபயோகப்படுத்தக்கூடாது, அதனால புதுசு புதுசா வாங்கி வச்சுருப்பான். இந்த மண் மண் கலையமும் எல்லா இடத்துலயும் வராது, சில இடத்துல வெள்ளி பாத்திரம் தான் ஆகும், சில இடத்துல இந்த மண்கலையும் ஆகாது. அவ்வளவு ஒரு வசதியான பத்ததியில பண்ண கல்யாணம் போய் இன்னைக்கு அன்னைக்கு செலவழிச்சது 10,000 ரூபாய்க்கு பண்ணா, இன்னைக்கு 10,00,000 ரூபாய்க்கு கல்யாணம் பண்ற, 10,000 ரூபாய்க்கு சௌக்கியமா 100 வருஷம் நல்லா சௌக்கியமா வாழ்ந்தா 10,00,000 ரூபாய் கொடுத்து பண்ணா 10 நாள்ல ஆத்துக்கு வந்துடுறது. அவன் ஆத்துக்கு போயிடுறான், அவன் அர்த்தம் பாத்துறான், எனக்கு அவ்வளவு ஒத்தே வராது. மனுஷனா அவனோட நான் எப்படி இருக்கிறது, கொடுத்து நடத்துறது. ஏன் நம்ம அந்த 5 வருடம் இப்படி தாண்டா இருக்கும் சொல்லி பழக்கல, குழந்தையில இருந்து சொல்லி பழக்கணும். 5 வருடம் எப்படி இருக்கும், இப்படி இருந்தா தாண்டா கரியம் பண்ண முடியும், எல்லாம் இப்படி இருந்ததுன்னா குஷ்டரோகி, எல்லாம் ஒன்னா இருந்தா என்ன ஆகும், குஷ்டரோகி. எங்க இருந்து உருப்படுறது நல்லா இருக்குமா என்ன? அதனால இந்த கல்யாணத்துல அனாச்சாரத்துல இனிமேலான விட்டுடுங்க, சௌக்கியத்தை பார்க்காதவங்க. சௌக்கியம் சௌக்கியம் சௌக்கியம் போயிறது, நம்ம குழந்தையோட சௌக்கியம் போறது இனிமே யார் காப்பாத்துவா? ஆயுஷ் பரியந்தம் நன்னா இருக்கணும் சொல்லி ஒரு வேத மந்திரம் சொல்லி பண்ண வேண்டிய காரியத்தை அன்னதானம் பண்றேன். என்ன அன்னதானம் பண்றேங்க? பஃபே, பஃபேல 100 லட்சம் லட்சமா அந்த சாப்பாடு வரும். ஒரு எவனான ஒருத்தன் சந்தி பண்றவனான், ஒரு சந்தி பண்ணவனுக்கு போட்டாலும் பிரயோஜனம். அந்த காலத்துல வேத அத்தியானம் பண்ண இந்த மாதிரி பசங்கள் எல்லாம் கூட்டு உட்காந்துட்டு சாப்பாடு போடுவார் உள்ளுக்குள்ள, உள்ள வரா குழந்தை வெளியில பார்க்கக்கூடாது. இந்த குழந்தைகள் லௌகீகமா இருக்கிறவா இந்த வைதிகமா சாப்பிடுறவாள் பார்க்கக்கூடாதுன்னு தனியா உள்ள அழிச்சுன்னு போய் அவளுக்கு கொடுப்பான், கந்திருஷ்டி படக்கூடாது. ஏன்னா குழந்தைகள் நல்லா சாப்பிடும், நிறைய சாப்பிடும். வேதம் சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல அந்த ஜடராக்னி கொழுந்து விட்டு எரியும், அவ்வளவு பசி, நல்லா கட்டு சாதம் சாப்பிடுவா, அப்படி ஆரோக்கியமா இருப்பா. இன்னைக்கு ஒரு கட்டி சாதம் சாப்பிடுறோம், யார் பிள்ளை பார்த்தா தெரியல, ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல, எல்லாருக்குமே இவ்வளோ சைஸ் தான், ஒன்றும் புரியல, எல்லாத்தையும் விட்டுட்டோம். ஒரு வேளை சாப்பாடு நல்லா, ஒரு வேளை சாப்பாடு ஆமா, நித்திய ஏகாதசி தான், காத்தால டிஃபன் ராத்திரி டிஃபன் சொல்லவே இல்லையே. ராத்திரி ஒரு பரிசேஷனம் பண்ணுமே, யார் பண்றது? சந்தியானம் பண்ணா தானே பரிசேஷனம் பண்றதுக்கு, பரிசேஷன் எத்தனை வேலை பண்றதுன்னு யாருக்கு தெரிய போறதுங்க? போயிட்டே இருக்கு, நம்ம விட்டுட்டே இருக்கோம், நம்ம சம்பிரதாயத்தை விட்டுட்டே இருக்கோம், திருப்பாவையும் போயிட்டு இருக்கு. அது மாதிரி பாண்டியன் கொண்டாடப்பட்ட விரான் வந்தான் என்று இந்திய செங்கமட தூத வேண்டிய வேதங்களோடு விரைந்து கையெழுத்தான். அப்படி கருத்மான் வந்து உபதேசம் பண்ணானோ நாம் அத்தனையும் வந்துருதான் வருஷிகமா. அப்படி அப்பதான் அவனுக்கு ஞானம் வருது, ஆஹா இந்த சேத்தன கடத்தேற்றத்துக்கு எம்பெருமான் ஆக்கியாபிச்சிருக்கானா, ஆஹா என்ன ஆனந்தம் என்ன ஆனந்தம். இந்த குஞ்சுகள் அப்பதான் பாக்குறானா, ஏன்னா சிறகுல அப்படியே அணைச்சுக்கும் இல்லையா, அது பட்சி ராஜன் தானே, என்ன பண்ணும் தான் குழந்தைகள் குஞ்சுகள் தான் அதுக்கு, அப்படியே அணைச்சுண்டு இத்தனை பேரை காப்பாத்தணுமா, இத்தனை பேரை காப்பாத்தணுமா, ஒரே சந்தோஷம். இன்னைக்கு போயிட்டேன் காத்தால, காத்தால கிருகிரு அனுஷ்டானம் ஆச்சு, அனுஷ்டானத்தெல்லாம் சுருக்கமா முடிச்சிருந்தா கிடுகிடுன்னு, எல்லா எந்த அனுஷ்டானமும் விடாம சுருக்கமா முடிச்சுன்னு கிடுகிடுகிடுன்னு ராஜ்ய சபை கூட போற, ராஜ்ய சபையில போய் கல்லழகன் என்னழகன் அவன் தான் நாராயணன் பரத்தத்துன்னு காமிக்கணும்னு போறான், விழுந்தடிச்சுன்னு போனர் வேண்டிய வேதங்கள் ஓதி, எது எது எம்பெருமானுக்கு சுதிக்கு பிரமாணமா இருக்கா, பாஷ்யகார் எடுத்திருக்கார் தசோபனிஷத் 10 உபனிஷத் தான் எடுத்திருக்கார், 10,000 உபநிஷத்து இருக்கு, கொஞ்ச நஞ்சம் இல்ல, வண்டி வண்டியா இருக்கு, ஆனா எடுத்தது 10 தான், ரசமா எடுத்திருக்க. இவ்வளவுதான் சித்தாந்தம், இதுக்கு மேல போக வேண்டாம். பாஷ்ய காமிச்சு கொடுத்துருக்க, வேதத்தை கடைஞ்சு எடுத்து கொடுத்துருக்க, நம்ம போய் இனிமே கத்துக்க வேண்டாம். இப்படி சுலபமா பண்ண பண்ண பண்ண நம்ம என்ன பண்றோம், நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம். நம்ம எங்கேயோ போறதை நிறுத்தினாலொழிய நம்ம சமூகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. எம்பெருமான் காப்பாத்திப்பான், எம்பெருமான் காப்பாத்திப்பான், உட்கார்ந்துட்டா அவன் பக்கத்திலேயே வரமாட்டான். அசடுகளான நம்ம கையில இருக்கிற இந்த சாமர்த்தியத்தை விட்டுட்டு நம்ம போயின்னு இருக்கோம். இனிமேலும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. வேற இந்து இளையர்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. அப்பேற்பட்டதான் கருத்மான், அப்பேற்பட்டதான வசத்தியான சன்னிவேசத்துல ஆண்டாள் பிறந்திருக்கான். அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வாரோட குடி எப்பேற்பட்ட குடி அப்படின்னா எம்பெருமான் பகவத் கைங்கரியும் பகவத் கைங்கரியும் பகவத் கைங்கரியும் பகவநாமாவே எப்போதும் ஜம். அவனுக்கு எந்த குறவும் வரப்படாது, ஒரு குறவும் வரப்படாது. பன்னர பண்ணுகின்ற கைங்கரியத்திலும் குறவு வரப்படாது. அப்படி அஞ்சுகிற குடும்பமா அப்பேற்பட்ட அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார் தாயார் வந்து அவதரிக்கிறார். திருப்பாவைன்னு இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிறா அஞ்சே வயசுல, ஐந்து வயது பிராயம். இந்த காலத்து ஐந்து வயது இல்ல, அது அந்த காலத்து ஐந்து வயது. அந்த காலத்துல ஐந்து வயதுலயே பருவத்துக்கு வந்துடும். ஆறாவது வயசுல சீதைக்கு கல்யாணம், ஆறாவது வயசுல சீதைக்கு கல்யாணம், பன்னெண்டு வயசுல ராமனுக்கு கல்யாணம். சீதை ஆறடி ஒசரம் இருந்தா, ராமன் பன்னெண்டு அடி ஒசரம் இருந்தா, நல்லா பாத்துக்கிறது. அதெல்லாம் அந்த காலம் எல்லாம் நன்னா இருந்தவன். பதினாறாயிரம் வருஷம் இருபதாயிரம் வருஷம் அப்படிங்கிறாளே அப்படின்னு நம்ம யோஜனை பண்றோம். இப்ப நமக்கு அறுபது வருஷமே ஜாஸ்தியா இருக்கு. இதே ஜப்பான்ல நூறு வருஷம் இருந்துட்டு இருக்கானா எப்படியோ. அப்ப ஆச்சரியப்படுறோமா இல்லையா? அது எவ்வளவு சிரமமா இருக்கு. வேதம் சொல்லியிருக்கு சதா எப்புருஷா அப்படின்னு, நூறு வருஷம் இருக்குடா உனக்குங்கிறது. நம்ம எங்க நூறு வருஷம் கொடுத்த நூறு வருஷத்தை காப்பாத்திக்க நமக்கு தெரியல. நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம். ஃபுட் எல்லாம் வசத்தியான பரம்பரையில வந்திருக்கும், வசத்தியான சம்பிரதாயத்துல வந்திருக்கும், வசத்தியான தர்மத்துல வந்திருக்கும், இப்படி வசத்தியான சன்னிவேசத்துல வந்திருக்கும். ஆனா என்ன பண்றோம், இந்த பும்மால வேலை எழுந்துக்கும் தாயார் சாதிக்கிறார். நம்ம மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு எழுந்துக்கிறோம், அதனால காத்தால வேலை என்ன நடக்கிறதுன்னே தெரிய மாட்டேங்கிறது. அப்படி எம்பெருமான் தாயார் மூலமா சங்கல்பிக்கிறானாம், இத்தனை நாளா போதும், பெரிய பெரிய பெரியவாள்லாம் வந்து அப்படி ஆச்சாரித்துவம் பண்ணா, நானே கூட ஆச்சாரித்துவம் பண்ணேன், அதெல்லாம் பலிக்கல, தாயாரே பண்ணட்டும்னு காமிச்சு கொடுக்கறானாம். திருப்பாவை என்பதான ஒரு பாசுரத்தை ஆரம்பிக்கிறார் தாயார். பாவைனா ஒரு நோன்பு, பாவைங்கிறதுக்கு பெண்ங்கிறது அர்த்தம் உண்டு, தெய்வம்ங்கிற அர்த்தம் உண்டு, நோன்புங்கிற அர்த்தம் உண்டு. இந்த பாவை ஆகிற பெண் என்ன பண்ணுவா அப்படின்னா நோன்பு நுக்கிறாளாம். நோன்பு எதுக்கு நுக்கணும், லோகக்ஷேமார்த்தம், லோகம் நன்னா இருக்கணும், எல்லாரும் நன்னா இருக்கணும், லோகாசமஸ்தா சுகினோபவந்து என்பதாக. அப்பேற்பட்டதான் இந்த பாவை நோன்பு என்பதாக தாயார் ஆரம்பிச்சு காண்பிக்கிறார். அதான் திருப்பாவை. பாவைனா பாசுரங்கள். குழந்தைகள்லாம் என்ன பண்ணும், அந்த காலத்துல பெண்கள்லாம் பெண் பசங்கள்லாம் பாட்டு கத்துக்கும், எல்லாம் பாட்டு பாடும். கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. இந்த கோவிந்தா சொன்னா அத்தனை பாவம் போயிடுறது. ஆனா நம்ம என்ன பண்றோம், இப்ப கோவிந்தா சொல்லி எல்லா பாவத்தையும் விலக்கி வாங்கிட்டு இருக்கோம். என்ன, நம்ம கர்மா அத்தனையும் கோவிந்தா விட்டுட்டோம். எதை செய்யணுமோ நம்ம எடுத்து எடுத்து செய்யணுமோ அத்தனையும் கோவிந்தா. இதனால பாவம் புண்ணியமாவது இல்லையே, பாவம் வந்துடுது. நம்ம பண்ற கோவிந்தா வேற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பாவை திருப்பாவை என்பதான முப்பது பாசுரங்கள் ஒரு வசத்தியான சன்னிவேசத்துல தாயார் காமிச்சு கொடுக்கிறாராம். சங்கல்ப கல்பதிகாம் அவதிம் ஷமாயா, இந்த ஷமா தேவியோட அவதாரமா வந்திருக்கா. சொச்சா வராக மஷீம் சொலபான கம்பாம் விஸ்வசமாதிராஹிஞ்சன காமதேனும். விஸ்வசமாதிர எப்பேற்பட்ட தாய் அப்படின்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, ஒத்தருக்கு மட்டும் தாய் இல்லையா, அத்தனை பேருக்கும் தாய்மா. விஸ்வம்பரா, அந்த விஸ்வம்பராவை நான் சரணடைகிறேன்னு சுவாமி தேசிகன் காமிச்சு கொடுக்கிறார் நமக்கு. அந்த கற்பக கொடி அன்னைக்கு வராகநாயனத்தை கண்டது கேட்டது. வராகநாயனம் சொன்னார் இல்லையா, கானம் பாடி என்னை வந்து அடின்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி கானம் பாதும் பாடி வந்து அடைவதற்காக இன்னைக்கு திருப்பாவை என்பதான ஒரு பாசுரத்தை ஆரம்பிச்சு கொடுக்கிறாளாம் ஆண்டாள். இந்த திருப்பாவை மூலமாக என்ன பண்றா அப்படின்னா பஞ்ச சம்ஸ்காரம் பண்றா. முதல்ல நமக்கு ஆச்சாரியனா வந்து பஞ்ச சம்ஸ்காரம் பண்ற. சங்கு சக்கரமேந்தும் தடக்கையன், சங்கு சக்கரம் என்பதான தாப சம்ஸ்காரம். திங்கள் திருமுகத்து என்பதாக அப்படி அர்த்த சங்கர பொட்டு எட்டுக்கிறது வழக்கம். அந்த மாதிரி என்ன பண்ற தாப சம்ஸ்காரம், தாப சம்ஸ்காரத்துக்கு அப்புறம் அப்படி புன்ற சம்ஸ்காரம் காமிச்சு கொடுக்கிறா எல்லாத்தையும். பக்தர் வீரான் கோதை தாச நாமத்தை நம்ம கொடுக்கறாளாம். நானே கோதை பாடுறேன் அப்படின்னு சொல்லாமோ, நான் பெரிய கவி, எனக்கு எல்லாம் தெரியும், அஞ்சு வயசுலயே எனக்கு எல்லாம் தெரியும். நம்மளா இருந்தா என்ன சொல்லுவான், நான் பிறக்கச்சியே தெரியும்றோம். அஞ்சு வயசுல தெரியும் சொல்ல மாட்டான், எனக்கு பிறக்கச்சியே தெரியுமே, அப்பயே தெரியும் எனக்கு, அதுவா அப்பயே தெரியும், அப்பயே தெரியும். சரி இதுக்கு மேல சொல்லுங்க, அது மட்டும்தான் தெரியல, மற்றதெல்லாம் அப்புறம் நான் சொல்றேன் வந்து அப்படின்னு போயிடுவான். அந்த மாதிரி பக்தர் வீரான் கோதை சொன்ன தாசி நாமத்தை அப்படி காமிச்சு கொடுக்கிறார் ஆச்சாரியனா இருந்து. நாமம் பலவும் நவீன்று கோவிந்தா கேசவா நாராயணான்னு எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்கலாம். மந்திர சம்ஸ்காரம் மூணு தடவை ஒவ்வொருத்தரையும் அப்படி அனுசந்தானம் பண்ணி மூணு தடையா உபதேசம் பண்றாலும் தயார் ஆண்டால் நமக்கு தூமலர் தூவி தொழுது அப்படின்னு அப்படி ஆராதன கிரமத்தை இஜ்ஜாராதனம் என்பதாக அந்த ஆராதன கிரமத்தை பகவத ஆராதன கிரமத்தை நமக்கு உபதேசம் பண்றார் தாயார் இந்த 30 பாசுரங்கள்ல. முதல் 3 பாசுரங்கள்னால அஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம் என்பதான வசத்தியான மந்திரத்தை எல்லாரும் கடைசியா சொல்லுவார். யார் கடைசியா சொல்லலாம், எல்லாரும் கடைசியா சொல்லுவாங்கிறாரு. தீர்த்தத்தில் ஏறினா கீதோபதேசம் போயிட்டே இருக்கு, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அப்படியே போயிட்டே இருக்கு. அர்ஜுன திருத்தத்திற்கு முழிக்கிறான். இப்ப சொன்னோம் கொஞ்ச நேரம் முன்னாடி, அதான் தெரியும், அதுக்கு மேலதான் தெரியல, கரெக்டா அது தெரியும், அதுக்கு மேலதான் தெரியல அப்படிங்கிற மாதிரி நல்லதுதான் சொல்ற, கரெக்டா தான் சொல்ற, கரெக்டா இருக்க, எல்லாம் கரெக்டா இருக்க, அப்ப அதை ஃபாலோ பண்ணணும்ட அப்படியா, அதெல்லாம் எனக்கு வராது, எனக்கு அவ்வளவு தூரம் கடைபிடிக்கலாம் எனக்கு தெரியாது. சரி அப்ப பக்தி யோகம் உன்னால முடியாது, சரி விட்டுடு, கர்மயோகமான்னு பண்ணேன்டா. கர்மயோகமா, நான் எப்போதும் நிறைய காரியம் பண்றேனே, என்ன எனக்கு வந்து என் சிந்தனை என்னோட சிந்தனையே எனக்கு கிடையாது அப்படிங்கிறான். என்ன சிந்தனை கிடையாது, எந்த எல்லா காரியத்தையும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாபிரமஸ்தும் உனக்கே தான் கொடுத்துறேன், அதனால நானே கர்மன், சொல்லு சொல்லு இது நல்லா இருக்கு, எனக்கு ஆப்டா இருக்கு, சொல்லு சொல்லு அப்படிங்கிறானா. சரி கர்மயோகத்தை முழுசா சொல்லி முடிக்கிறான். இல்ல கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கு, வேறதான் இருந்தா சொல்ல, பக்தி யோகம் சொல்லிட்டேன், கம்ம யோகம் சொல்லிட்டேன், ஞான யோகம் சொல்றேங்களா, வழிக்கு நான் என்ன வாசிச்சிருக்கேன், சாஸ்திரம் சாஸ்திரம் வாசிச்சாச்சு, சதுர்வேதம் வாசிச்சாச்சு, இதுதான் எனக்கு ஆப்டா இருக்கும், நீ சொல்லு, இப்ப சொல்லு அப்படிங்கிறானா. சொல்லி முடிக்கிறான் இம்பெருமான், இல்லடா இதுவும் புரிஞ்ச மாதிரி தான் இருக்கு, எனக்கு ஒன்றும் அனுஷ்டானம் பண்ற மாதிரி தெரியலையே அப்படிங்கிறானா. ஸ்ரீ பகவானு வாச்சா அப்படின்னு எம்பெருமான் ஆரம்பிச்சு சொல்றான். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேன்னு ஆரம்பிச்சு சொல்றான் எம்பெருமான். அத்தனை பேரும் கேட்டுருக்கா, யாரு கேட்டுருக்கா, இந்த பக்கம் 18 அக்ஷர பெருசா இருக்கிற அந்த சேனைகள், இந்த பக்கம் எத்தனை 7 அக்ஷரம் இருக்கா, இந்த இடத்துல அத்தனை யோனிகள் இங்க அப்படியே வரிசையா அப்படி நின்று இருக்கு. பாண்டவால் பக்கம் டபுள் மடங்கு அது, இத்தனை பேரும் பகவானு வாச்சா வாய புத்தி உட்கார்ந்து இருக்கா. நம்மள ஆனந்தா ஏய் என்ன காரியம் ஆரம்பிக்க போது உட்காந்து பேசிட்டு இருக்காமா, கூப்பிட்டு தள்ளு தள்ளு உட்கார சொல்லு, மிரட்டுவோமா இல்லையா, என்ன இது காரியம் ஆரம்பிக்க வேண்டாமா என்ன இது அப்படின்போம் நம்மளா இருந்தா. ஆனா அங்க என்ன ஸ்ரீ பகவானு வாச்சா அப்படின்னு காதல விழுந்துதான் வியாசர் என்ன பராசர என்ன அப்படிங்கிற எல்லா ரிஷிகளும் எம்பெருமான் ஏதோ சாதிக்க போறான், எம்பெருமான் சாதிக்க போறான், யுத்த காலத்துக்கு அத்தனை ரிஷிகளும் வந்துவிட்டான் கமண்டலத்தை தூக்கிண்டு. துரியோதனன் கெட்ட புத்தி உடையவன், நமக்கு அதான் தெரியும், அவனும் வாய புத்தி நிற்கிறான், பகவானு வாச்சாவான், நம்ம வாய திறக்கப்படாது, ஏதோ சொல்லட்டும் எம்பெருமான் சொல்லட்டும், நின்று இருக்கான், யுத்தம் ஆரம்பிக்கணும், எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஆசை உள்ள அவனே வாய புத்தின் இருக்க, அப்பேற்பட்டதான பகவானு வாச்சா. பீஷ்ம பிதாமகர் சொல்ல போறான், கிருஷ்ணன் என்ன சொல்ல போறான், சண்டை நின்று போயிடும், அவ்வளவுதான் ஏதோ சொல்ல போறான் கிருஷ்ணன். ஆனா யாருக்கும் காதல போயில, அவன் ஏதோ சொல்றாங்கிறது மட்டும் தெரிஞ்சது. அவனும் அர்ஜுன் பேசிட்டு இருக்கா, அர்ஜுனுக்கு சொல்லிட்டு இருக்கான், அர்ஜுன் அப்படி உட்காந்து கேட்டு இருக்கான் கீழே, தேர்த்தட்டு மேல ஏறி எம்பெருமான் சொல்லிட்டு இருக்கான். இப்படி 18 அத்தியாயம் போயிடுது, கிருஷ்ணா கிருஷ்ணா என்ன பண்ண போறேன், முடிக்க போறேன்டா, அதனாலதான் நான் சொல்றேன், இப்ப நீ முடிச்சிடாத, என்ன பின் என்ன பண்றது, நீ எத்தனை தான், 18 அத்தியாயம் தான்டா, இதுக்கு மேல எனக்கே ஞாபகம் கிடையாதுடா எழுதுறதுக்கு, இவ்வளவுதான்டா முடிச்சுட்டா, எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததே அவ்வளவுதான். உனக்கு அம்மாவா, சரி அதெல்லாம் வேண்டாம், எனக்கு பிரச்சனையா இப்ப அதுக்குள்ள போல, இதுக்கு மேல நீ ஏதானு ஒன்று சொல்லேன், ரசார்த்தமா சொல்லேன், எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கு, இப்ப எல்லாத்தையும் விட்டுடுவேன் போல் இருக்கேன். கதறி அழறானாம் அர்ஜுனன், எனக்கு ஒன்னும் புரியலடா, எத்தனையோ வாசேன்னு வாச கர்வம் என் மண்டல எரித்தா, எனக்கு ஒன்றும் புரியல, என்னை காப்பாத்து அப்படின்னு அரண்ய சரணன் சரணம் பிரபத்தியன்னு அவன் திருவடி வாரத்தில் வந்தானாம். சர்வதன்மான் பரித்தஜ மாமேகம் சரணம் ரஜ அகந்தா சர்வபாபேபியோ மோட்சயிஷாமி மோட்சகன்னா எம்பெருமான். ஆஹா, இதுதான் எனக்கு புரிஞ்சது, திருப்பி இன்னொரு தடவை சொல்லு அப்படிங்கிறானா. அர்த்தம் சொல்றேன் கேட்டுக்கடா போதும், திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது, மந்திரம்டாது அப்படிங்கிறானா. சரி அப்படிங்கிறானா. சர்வதன்மான் பரித்தஜ, ஆஹா, எல்லா தர்மத்தையும் விடணுமா, எப்படி விடணும்னு சொல்லு, எந்த தர்மத்தை விடணும்னு சொல்லு, தர்மத்தை விட்டா எனக்கு எப்படி வாழறதுன்னு தெரியாது, எனக்கு அப்படிலாம் சொல்லித்தரலையே, நீ புதுசா அதோ சொல்றியே, தர்மத்தை சொன்ன தர்மத்தை விட வேண்டாம், தர்மத்தை அந்த அங்கமா வந்த பலன் இருக்கு இல்லையா, அந்த பலனை தியாஜம் பண்ணிவிடுவோம், சரணம் ஸ்ரீ கிருஷ்ணா பிரபு காரியத்தை பண்ணு, பலனை எம்பெருமான் சமர்ப்பிச்சுடுங்கிறான். இது நன்னா இருக்கு. மாமியேகம் சரணம் ரஜா, மாம் ஏகமா, ஆமா உன் திருப்படி வாழ்க்கைதான், நான் தான் உன் பக்கத்திலேயே இருக்கேனே, நீ என் பக்கத்துல இருக்க, ஆனா இப்ப எந்த விஷயமா புரிஞ்சுதான், புரியல, அப்ப என்ன பண்ற, தூரத்துல இருக்க, என் பக்கத்துல இருக்க, நான் சொன்ன விஷயம் உனக்கு புரியல அப்படின்னா நீ எங்க இருக்க, தூரத்துல இருக்க. மாம் ஏகம், மாம் இருக்க, என் பக்கத்திலே இருக்க, ஆனா ஏகம், உனக்கு கான்சன்ட்ரேஷன் இல்ல, என் ஒருவனையே தியானம் பண்ணு, தானே உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. இது நன்னா இருக்கு, உன்னை தவிர வேற யாரும் வேண்டாம், வேற சிந்தனை இருக்க கிடையாது. அகந்த்வா சர்வபாபேபியோ, நானே பாத்துக்கிறேன்டா எல்லா பாபத்தையும், சஞ்சித கர்மா பிராரத்த கர்மா மூட்டை முட்டையா இருக்குல்ல எல்லாத்தையும் தொலைச்சு போடுறேன், தாப சம்ஸ்காரம் நாம சம்ஸ்காரம் புன்ற சம்ஸ்காரம் இத்தனை நாளையும் நான் உனக்கு எல்லாத்தையும் நான் அழிச்சுடுறேன் அப்படிங்கிறானா எம்பெருமான். அகந்த்வா சர்வபாபேபியோ மோட்ச இஷ்ராமி மாச்சுஷக, இதெல்லாம் வந்து மோஷம் கொடுத்துருவியா, கொடுத்துருவேன்டா கட்டாயம் கொடுத்துருவேன் அப்படிங்கிறானா. அந்த மாதிரி தேர்த்தத்துல கீதையை சொன்னா எம்பெருமான், வசத்தியான கீதை. அந்த மாதிரி தாயார் இங்க என்ன பண்ற, மூணு மூணு வார்த்தைகளாக கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு மூணு இடத்துல காமிக்கிறா, நாராயணான்னு மூணு இடத்துல காமிக்கிறா, அப்படி காமிச்சு காமிச்சு நமக்கு மந்திரோபதேசம் பண்றாளாம் தாயார். அகாரம் உக்காரம் அகாரமா முதல் மூணு பாசரங்கள்ல நமக்கு உபதேசம் பண்ணி தாயார் கீதையில என்ன பண்ணா, 18 அத்தியாயத்துல கடைசியில சொல்றான், சரம ஸ்லோகம்னா கடைசி ஸ்லோகம் இல்ல, அந்த கடைசி அத்தியாயத்துல ஒரு 20 ஸ்லோகத்துக்கு முன்னாடி கடைசியா சொல்லி சொல்றான், இதாண்டா எசன்ஸ் என்பதாக. அந்த மாதிரி சரமத்துல வருது, ஆனா தாயார் முன்னாடி எடுத்து போட்டான், முதல் பாசுரத்திலே போட்டாலாம். அப்ப ஏற்பட்ட வசதியான தாயார் யாருக்காங்க கிடைப்பாளா. நாமசங்கீர்த்தனம் நாமசங்கீர்த்தனம்ங்கிறாலே அந்த நாமசங்கீர்த்தனத்தை பண்ணி காமிக்கிறாளாம். எப்படி, பையத்து என்ற பரமனடி பாடி உத்தமன் பேர்பாடி ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க கேசவனை பாடவும் நீ கேட்டோ கிடத்தியோ, பாடிப்பறை கொண்டு மாவாய்ப்பலந்தானை முகில்வண்ணன் பேர்பாட மனத்து கினியானை பாடவும் நீ, கிள்ளி கிளந்தானை கீர்த்திமை பாடி போய் பங்கையர் கண்ணானை பாடவும் நீ வாய் திரவாய், முகில்வண்ணன் பேர்பாட உத்தமன் பேர்பாட பையத்து என்ற பரமன் அறிவாடி கேசவன் பேர்பாடி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, சேவகமும் யாம் பாடி, கடைசியில சொல்ற எப்படி சொல்ற முடிக்கிறா இந்த கீர்த்தனத்துல, சேவகமும் யாம் பாடி கைங்கரே செய்ய குடுறான்னு கேட்கிறாளாம். இப்படி தாயார் அந்த நாம சங்கீர்த்தனத்தை அப்படி காமிச்சு கொடுக்கிறார் இந்த பாசுரங்கமா. கோததைமை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மாநிலரை வையம் சுமப்பதும் மம்பு, ஐந்து ஐந்து அந்த பாசுரங்கள்லாம் பிரிச்சிருக்கா. முதல்ல இந்த பாசுரத்தினால அந்த அப்படி எம்பெருமானோட தியானத்தை கொடுக்கிற புதுசா அன்னைக்குதான் எம்பெருமான பத்தி கேட்கிறாலும் சம்பிரதாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாலும் அந்த குழந்தைகள்லாம் எழுப்பின்னு போறார். அடுத்த ஐந்து பாசுரங்கனால ஏற்கனவே கிருஷ்ணன் கிட்ட பழகி கிருஷ்ணனை பற்றி தெரிஞ்சுன்னு இருக்கவாள் ஐஷன் போறார். அதுக்கு அடுத்த ஐந்து பாசுரங்களால இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கவாள் அப்படி கோப கன்னிகையில எழுப்பிட்டு போறாளாம். அதற்கு அடுத்த ஐந்து பாசுரங்களாக ஆத்துக்கு பெரிவாள ரிஷிகள் மூலமாகவும் தபஸ்விகள் மூலமாகவும் இந்த ஞானத்தை பெறணும் என்பதாக அவ்வாத்துல இருக்க பெரிய தபஸ்விகள்னா யாருன்னா அவெல்லாம் எப்படி தபஸ்விகள் எப்போதுமே எம்பெருமான் கிருஷ்ணனை காப்பாத்தணும் காப்பாத்தணும் காப்பாத்தணும் காப்பாத்தணுங்கிற சிந்தனை இருக்காளோன்னு அதனால அவெல்லாம் வசத்தியான அந்த ரிஷிகளாம். அப்படி அங்க இருக்கிற யசோதையிலேருந்து நந்தகோபுரிலேருந்து எல்லாரும் எழுப்புறாளாம். அதுக்கு கடைசியா ஐந்து பாசுரங்கள், அந்த ஐந்து பாசுரங்கள கிருஷ்ணனையே எழுப்பி உன் திருவடியிலேயே சரணடைங்கிறோம் சொல்லி அப்படி கேட்கிறாளாம். ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவா, ரட்சணம் ரட்சணம் ரட்சணம் சுவாமி, ஏதாவது ஒரு கவச்சம் சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு கவச்சம் சொல்லுங்களேன், சுதர்சன கவச்சம் அருணகிரி அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி கவசம், இந்த மாதிரி ஏதாவது நம்மட்டையும் கவச்சம் இருந்தா சொல்லுங்க, கவச்சம் இருந்தா சொல்லுங்களேன், நான் நன்னா உபாசனை பண்ணிக்கிறேன், நமக்கு ரட்சகத்தை உண்டு பண்ணிக்கிறேன், ஏதா இருக்கா சுவாமி, ஏதா இருக்கா சுவாமி. திருப்பாவையே ரட்சகத்துவம் தான். பனித்தலை வீழ தலையா முதல்ல சிரச காமிக்கிறா தாயா, வாசனருங்குழல் குழல் கேசம் வந்துடுது, திங்கள் திருமுகத்து அப்ப நெத்தியில அப்படி முகத்தை காமிக்கிறாளாம். ஏராந்த கண்ணி அப்படி வசத்தியான அந்த கண்ணா, ஏராந்த கண் நேர்த்தியான கண் அந்த கண்ணை காமிக்கிறா. அடுத்தது தோரே செவிப்பூவே, செவிப்பூவே செவியை காமிக்கிறா அங்கத்தை. அதுக்கப்புறம் வாயினால் பாடி வாய காமிக்கிறாளாம். நாவுடையாய் உள்ள நாக்கு நன்னா இருக்கணும், வாய் மட்டும் நன்னா இருந்தா போறாரு, எல்லாருக்கும் நிறைய வாய் இருக்குன்னு சொல்லாலும் அந்த வாய் நன்னா அதை விட நன்னா இருக்கணும் அப்படின்னா நாக்கு நன்னா இருக்கணும், பழகணும் கோவிந்தா கேசவா மாதவான்னு ஏதோ சொல்லப்படாது. தோல்வலையே தோலை காமிக்கிறான். அடுத்தது ஆந்தனையும் கைகாட்டி, கைகாட்டி கை காமிக்கிறாளாம். முழங்கை வழிவார அப்படி முழங்கைய காமிக்கிறா, கைய காமிக்கிச்சே. அடுத்தது பந்தார் விரலி கைய காமிக்கிறா. அடுத்தது விரலை காமிக்கிறா. மலர் மார்பா மார்ப காமிக்கிறா. அப்படி பேய்முலை நெஞ்சுண்டு தன்யபாகத்தை காமிக்கிறாளாம். மார்பு மார்ப பிரதேசத்தை காமிக்கிறா. குடல் விளக்கம் வயர காமிக்கிறா. அப்படி உதரபந்தம் திருவயிற்று உதரபந்தம் உதரபந்தம் சொல்றோமே, இந்த வயிறு நன்னா இருக்கணும். வேறுனா இப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் உள்ள போறதுக்கு மட்டுமே இதை வச்சுக்க விடாது. இன்னைக்கு இந்த கணம்லாம் சொன்னா பாருங்க, இந்த மாதிரி இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கும் இதை வச்சுக்கணும் இந்த வயத்தை. அலந்தாய் அடி போற்றி திருப்படியை காமிக்கிறாலும் பாதத்தை காமிக்கிறார். கார்மேனி செங்கன் கார்மேனி உடம்பு முழுதும் இப்படி தாயார் முழு பரியந்தம் இப்படி உடம்பு பரியந்தம் கொண்டு வேற கவச்சமே வேண்டாம், திருப்பா ஒன்ன செவிங்க போதும், வேற எதுவும் வேண்டாம். மகாசுவாமியா இருந்தா அத்தனை நேரம் என்ன பண்ணியிருப்பேன், சில்ல ரகசியத்தில் இப்படி சுவாமி தேசியம் சாதிச்சிருக்கார், ரகசியத்த சாரத்தில் சொல்லியிருக்கார், அதிகரண சாரத்தில் சொல்லியிருக்கார். அந்த சுவாமி நல்ல ஞானம் இருக்கு அந்த சுவாமிக்கு. அந்த சுவாமிக்கு ஞானம் வந்து என்ன பிரயோஜனம், கேட்கிறவாளுக்கு ஞானம் வேணும், சுவாமிக்கு ஞானம் இருக்கட்டும். அந்த ரீதியில இது வந்து திருப்பாவை, திரமிடோபநிஷத்து இல்ல, உட்காந்து வியாக்கியானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இது திருப்பாவை. அப்படி ரொம்ப சுலபமா சொல்பமா தாயார் நமக்கு காமிச்சு கொடுக்கிறாளாம். அப்படி தாயார் மார்கழி திங்கள் மது நிறைந்தன் நாளால் நீராட போது வீர் போது வினோ நேரடி சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணியசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதுமதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரிதருவான் பாரோர் புகழ பணிந்தேலோரம்பாவாய். மார்கழி திங்கள் மது நிறைந்தன் நாளால் நீராட போது வீர் அப்படி தன்னொடத்த சிறுமிகள்லாம் நந்தகோபுரத்துல அப்படி அழிச்சுன்னு போய் நந்தகோபுரத்துல காத்தியாயினி என்பதான ஒரு விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி கோபகன்னிகைகள்லாம் கிருஷ்ணனை விளையாட கூப்பிட்டு இருக்காளாம். எப்படி கூப்பிடுறா அப்படின்னா ஒரே கிருஷ்ண தியானம் கிருஷ்ண தியானம் கிருஷ்ண தியானம் பண்ணிட்டு இருக்கா. கோபர்கள்லாம் பார்த்தா இதெல்லாம் என்ன அடங்க மாட்டேங்கிறதே, வர வர அவன் வேணுகானம் இசைச்சான தயிர் பானி அப்படியே விட்டுறது கிடையாது, அப்புறம் எப்படி தயிர் சேரும், வெண்ணெய் எப்படி வரும், வராது. பாதி கிடையாச்சு விட்டுட்டோம்னா வெண்ணெய் முழுசா வராது, அப்புறம் தலைகள்னா திருப்பி கடைஞ்சா வராது. அதே மாதிரி பால் பாலை காய்ச்சணும் பதமா காய்ச்சணும், பால் பாதி காய்ச்சின்னு இருக்கும் வேணுகானம் அவ்வளவுதான், அடுப்பு தான் இனிமே பாத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா காரியக்கிரமும் நடக்கிறதே, இப்படி யார் கோகுலத்து சம்ரட்சணம் பண்றது? பொம்னாட்டிகள்லாம் இப்படி இந்த புருஷன் முன்னாடி போயிட்டு இருக்கான, எப்பேற்பட்ட புருஷன் அவன்? ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்வாடி, இல்ல இல்ல வாமனன் இவ்வளவுதான், ஒன்றரை அடிதான், இப்படிதான் ஏந்து நிக்கிறான், அப்படி செவுத்த புடிச்சு நிக்கிறான் எம்பெருமான் குழந்தை, எழுந்து நிக்கிறான், இந்த புருஷன் முன்னாடி தான் இத்தனவே ஓடிட்டு இருக்கு. அப்படி வேணகானத்தை எடுத்து இப்படி வாசிச்சுன்னா போதும், உடனே எல்லாம் அவாவா காரியத்தை விட்டு வந்து யசோதயாத்துக்கு வந்து போடுறாளாம். அப்படி யசோதயான் ஜே ஜே ஜே ஜே இருக்கு, கிருஷ்ணாராமா கோவிந்தா பஜனை பண்றான். இன்னைக்கு அந்த பிரஜபூமியில போனோம்னா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா பஜனை. எல்லாரும் பார்த்தானே, எல்லாரும் இங்கதான் கிருஷ்ணன் வந்தா, இங்கதான் கிருஷ்ணன் வந்தா, ஒரு போட்டோ வச்சுட்டு இருப்பான், அதுக்கு விசிறி வச்சுக்கிட்டு இருப்பான். நம்மள வந்து அங்க தட்டுல எவ்வளவு காசு விழுது பாத்துட்டு விசிறி வச்சிருவோம். ஏ 10 ரூபாய்க்கெல்லாம் விசிற முடியாது, நல்லப்பா வேற வேலை இல்லை. கிருஷ்ணன் இங்க பிறந்தா பிறகு புறக்காட்டி போறோம், போ சனியனே வெய்வோம். ஆனா அங்க அப்படி இல்லை, எங்க ஆத்திரதான் பிறந்தான், இந்த இடம்தான் பக்கத்தாத்துலயும் சொல்லுவான், அழுக்கவே மாட்டான். அதுக்கு பக்கத்தாத்துல பிறந்த இங்க, இங்கதான் கிருஷ்ணன் பிறந்தான், அங்க பிறக்கல, இங்கதான் பிறந்தான். பாரு எவ்வளவு அழகா இருக்க பாரு, இந்த போட்டோல எப்படி இருக்கானோ அப்படிதான் இருந்தான் கிருஷ்ணன். இங்க பாரு நான் விசிறிட்டு இருக்கேன் பாரு, என் குழந்தை இங்க தூங்குறது பாரு, என் குழந்தை இங்க தூங்குறது, பால் சாப்பிடறியா இந்த பால், என் குழந்தை சாப்பிட்ட பால் இந்த, நீ 10 பைசா 15 பைசா போட்டா கூட அவன் லட்சியம் பண்ண மாட்டான், அடுத்த வாரம் கூப்பிடுவாங்க, வா வா என் குழந்தை பிறந்த இடம் நம்மள இருந்தா மூதேவி மூதேவி நல்லா வசதியான பால், என்ன எல்லா பரிமளமும் போட்டு கொடுத்துருக்கேன், 10 ரூபாய போடுறீங்க, 100 ரூபாய் போட வேண்டாமா? அப்படிதான் பெருமாள் சன்னதியில் இப்ப நடந்துட்டு இருக்கு. எப்படி நடந்துட்டு இருக்கு? தட்டுல என்ன போடுறான்னு. ஆனா நம்மளும் நிறைய தப்பு பண்றோம். என்னன்னா எம்பெருமானை சேவிக்க போறோம் அப்படின்னா முதல்ல புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும். எந்த புஷ்பம்? சொர்ண புஷ்பம். நமக்கு என்ன சொர்ணம்? இந்த ரூபா தான் சொர்ணம். நிஜமா சொர்ணத்தை காமிக்க முடியுமா எம்பெருமான் முன்னாடி? அதனால சொர்ண புஷ்பம் சமர்ப்பியாமி. கையில 100 ரூபாய், நம்மளால 10 ரூபாய் தான் கொடுக்க முடியுமா? 100 ரூபாய் போடணும். 100 ரூபாய் கொடுக்க நம்மளால 1000 ரூபாய் கொடுக்கணும். 100 ரூபாய் கொடுக்க முடியும்னா 1000 ரூபாய் கொடுக்கணும். 1000 ரூபாய் என்னால கொடுக்க முடியும்? 10000 ரூபாய் கொடுக்கணும். 10000 எனக்கு விஷயமே இல்லை, 1 லட்சம் ரூபாய் போடுங்க. லட்சம்லாம் எனக்கு லட்சியமே இல்லை, கோடி போடு. அவனுக்கு கோடி போட்டு அவன் என்ன பண்ணான்? நீ ஏன் கவலைப்படுற? அவன் என்ன பண்றான், அவனுக்கு என்ன வருமோ அது எம்பெருமான் பார்த்துப்பான். அப்படி நீ யார் போடுற? அந்த முன்னாடி தட்டில் 1000 எதுக்கு காமிக்கிறானே? அவனுக்கு தான் நீ போட்டு இருக்க. நீ எங்கேருந்து உருப்பிட போற? எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும். போறதுக்கு முன்னாடி ஆஹா ஆஹா எம்பெருமான் எந்த ஏகமூர்த்தி அப்படின்னு எத்தனை ஜென்மாந்திரமா இந்த பந்தம், இந்த பந்தம் இந்த க்ஷணம் ஞாபகம் வந்ததே. வசத்தியான அனுபவம், வசத்தியான அனுபவம். அப்பா என் கையில இருக்கிற இந்த குச்சேலன் மாதிரி அத்தனையும் கொண்டு போய் கொடுத்துடணும். குச்சேலன் என்ன இருந்தது? அவன் சாப்பிடறதுக்கு அன்னைக்கு அத்தனை குழந்தைகளுக்கும் 27 குழந்தைகளுக்கும் சம்பாதிச்ச அந்த அரிசி, கைக்குத்தல் அரிசி, அது ஒன்னு புல்லரிசி, நிஜம் அரிசி இல்ல புல்லரிசி, அத்தனையும் வாரி சுட்டு எடுத்துன்னு வந்தான். அதுதான் தாசிய பாவம். அப்படிதான் எம்பெருமான்கிட்ட போனான், கையில ரிசர்வ் வச்சுட்டு இங்கேயும் திருப்பதிக்கு போவான். என்ன பண்ணுவான்? ரிசர்வ் வச்சுருவான். ஏ நிறைய போடாதீ, திரும்பி போறதுக்கு ஆத்துக்கு போனோம், 100 ரூபாய் போடு போதும். நான் 1000 ரூபாய் போறேன், நான் அப்படியே பிரார்த்திச்சுட்டேன். அவனுக்கு என்ன கண்ணா தெரிய போறது? அவன் வந்து வந்து கேட்கவா போறான். உண்டி இல்ல, நீ போறதை எட்டி பார்த்துட்டு இருக்கானா? உண்டியிலே தள்ளி வச்சிருக்காண்டி, அவனே பார்க்க போறது இல்ல. என்ன பண்ண போறான்? எப்படி இருந்தா அவன் தான் நமக்கு பெருமாள், நானும் ஒத்துட்டேன், எனக்கு சந்தேகமே கிடையாது. அவன் தான் பெருமாள், நம்மள அவன் தான் காப்பாத்த போறான். அவன் கொடுத்த பண்ணண்டி, அதுக்கு போய் எதுக்கு அவனுக்கு போடுவானே? எவ்வளவு நல்ல புத்தி பாருங்க. அவன் கொடுத்த வனம் அவனுக்கு ஏன் போடுவானே? அதனால 1000 ரூபாய் வேண்டாம், 100 ரூபாய் போட்டுவேன். இப்படி கேட்க மாட்டேங்கிறாரே, இப்படி கேட்க மாட்டேங்கிறாரே, இப்படி கேட்க மாட்டேங்கிறாரே. எம்பெருமானே தண்டிச்சுடாதரா, தவறா நினைச்சிடாதரா, எங்க ஆத்துக்காருக்கு ஏதோ சிறுமதிரா அப்படிங்குமா? சரி சரி நீ போ பாத்துக்கிறேன், வாசல்ல போடி நான் பாத்துக்கிறேன். வாசல்ல வருவான், வாசல்ல வந்து என்னாச்சு? சரியா போச்சு, எல்லாம் திருப்தியா சேவிச்சாச்சு பெருமாள் சிவன், ஆத்துக்கு போக வேண்டியதான் பாக்கி. ஐயா அடி 900 ரூபீஸ் சேவ் பண்ணியாச்சு, 100 ரூபாய் தட்டுல போட்டாச்சு. அப்பா அடி ஏ நீ நன்னாருறா, இவன் கேந்து பெரிய பல்ல பெரியாழ்வார் பாருங்க பல்லாண்டு சொல்றான், நீ நன்னாருறா, 100 ரூபாய் வாங்கிட்டு என்ன விட்டியே, நீ நன்னாரு. திரும்பி வந்துட்டான், பஸ்ல ஏறியாச்சு, டிக்கெட் எடுக்கணும். சுவாமி டிக்கெட்டுக்கு, என்னது டிக்கெட்டுக்கா? ஏறி இது பஸ் ஏறி, எவ்வளவு இருக்கு குடு குடு அப்படிமா. நான் என்கிட்ட எங்க கொடுத்தேல்? அடிப்பாடி உன்கிட்ட தான் நீ பஸ் கொடுத்தேன், நல்லா யோசனை பண்ணடி. என்கிட்ட கொடுக்கவே இல்லைன்னா 1000 ரூபாய் என்ன பண்ணேன்? 900 ரூபாய் மீதி வச்சுட்டே இல்ல, 100 ரூபாய் தான் கையில கொடுத்தேன். நான் ஞாபகம் இருக்கேன், ஆமா நான் தான் கொடுத்தேன். மீதி ரூபாய் நான் தானே வச்சிருந்தேன், எங்க வச்சிருந்தேன், எல்லா பாக்கெட் சரியா இருக்கு, இருப்பு சரியா இருக்கு, எல்லாம் சரியா இருக்கு, எங்க போச்சு? அதுதான் எங்க போச்சு? கோவிந்தா கோவிந்தா எம்பெருமான், வட்டியும் வசலமா அப்படி வசூல் பண்ற ஒரே தெய்வம் அவன் தான். அப்படி இருந்தாதான் நீங்கெல்லாம் உருப்பிடுவீங்க, இல்லாட்டி நம்ம எல்லாம் உருப்பிடுவோமா? இங்கேன்னு நம்ம எங்க உருப்பிட போறோம்? இல்லாட்டி இந்த ரங்கன் மாதிரி இருந்தோம்னா, இல்லாட்டி பாண்டுரங்கன் மாதிரி இருந்தோம்னா நம்ம எங்க உருப்பிட போறோமா? அத்தனை ஏழை வர பாழை வர நானும் அதுல ஒன்னா வந்துடுறேன், என்ன குறைச்சல்? இங்க என்ன குறைச்சல்? அவன் போய் அப்படி சகதர்மமா போய் நிக்கணுமான, அவன்கிட்ட போய் அவனுக்கு ஈக்குவலா போய் நிக்கணுமான, அவன் கொடுக்கற ஏ அவனே முன்னாடி என்ன போடுறான் பாரு, ஒரு அவுல போடுறான், நீ ஒரு அவுல வாங்கிட்டு போ. ஏன் நானா விதமான பழங்கள் எவ்வளவு இருக்கு, திராட்சை பழம் என்ன அப்படி மங்கூஸ் என்ன புதுசா சொல்ற, வாங்கி கொண்டு போய் கூட. அவன் எங்க சாப்பிட போறான்? அவன் சாப்பிடறானு சாப்பிடலையோ, கொண்டு போய் கூட கொடுத்துதான் பாரு. நாலு நாள் அது அழகா வருதான், பிளம்ஸ் பிளம்ஸ் இல்ல இன்னும் பெருசா இருக்கு, இப்ப எல்லாம் ஊட்டியிலேருந்து வருது, நீ உட்காந்து கொட்டிக்கிறியோனோ? அது ஏன் அந்த குழந்தைய கூட எம்பருமா சாப்பிட்டு பாரு, நீ சாப்பிடுற, நான் சாப்பாடுனா நீ சாப்பிடுன்னு சொல்லேன், உள்ள கிழங்கே சாப்பிடுங்க எம்பருமான, தலை சமைச்சு சாப்பிடுங்க, சரியா போயிட்டு. பொதுவா வழக்கம் கிடையாது, வேண்டாம், ஆனா இப்ப அதான் கிடைக்கிறது, எங்க போனாலும் என்ன பண்றது அதனால. ஆனா தாமச உணவுகள் தாமச உணவுகள் தான், எம்பெருமான் சாப்பிடுவாங்கிறதுக்காக பிரசாதத்தை சாப்பிடக்கூடாது. ஏன்னா எம்பெருமான் நம்மளே சாப்பிடுறான், நம்ம என்ன உட்காந்து கேனிபல்ஸ், நம்ம சாப்பிட்டோம் நம்மளே நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம யாரு கேனிபல். ஆனா அவன் சாப்பிட்டா பரதத்துவம், அவனுக்கு அதான் பிரசாதமா கொண்டு போறான். அந்த அந்திம ஸ்மிருதியில அப்படி போத்தி கொண்டு போய் தலசமிக்கிறான், அதுக்கு தான் போத்தி கொண்டு போறது. இல்லாட்டி அவன் நங்க நங்க நங்க நங்க அழிச்சுட்டு ராஜா மாதிரி அழிச்சு போறான், நம்ம ஏன் அழிச்சும் போல? அதான் காரணம், தலசமிக்கிறோம். பஞ்சபூதம் அவன் தேர்ந்து வந்தது, திருப்பி அவன்கிட்டயே ஒப்படைக்க போறோம். அதுக்காக தலசமிக்கிறதுக்காக எம்பெருமான் அப்படி கொண்டு போறான் அந்த அந்திம ஸ்மிருதியில. மார்கழி திங்கள் மதுரந்தாளால் நீரார போது வீர் போது வினோ நேழி சீர்மல்கு மாய்ப்பாடி, சீர்மல்கு மாய்ப்பாடி. ஏன்னா அந்த கோபியர்கள் தன் கையில என்ன வச்சுக்கணும் தெரியாது, எல்லாத்தையும் எம்பெருமான் கிருஷ்ணனுக்காக அர்ப்பணம் பண்றாராம். அப்படி அர்ப்பணம் பண்றதுனால சீர்மல்கு மாய்ப்பாடி அப்படி நிறைய சீர்மல்கிறது, அங்க எல்லா செல்வங்களும் அவங்க பெருகதான். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், இப்பேற்பட்டதான இடத்துல யார் இருக்கானா, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், அப்படி வசதியான நந்தகோபன் இருக்கான். என்ன வசதியான நந்தகோபன்? கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்படின்னா ஏன்னா தினம் ஒரு ராட்சசம் வரான், காகாசுரனா வந்துட்டு இருக்கான், கொக்காசுரா வந்துட்டு இருக்கான், அப்படி விளம்பாசுரன் கண்ணுக்குட்டியா வந்துட்டு இருக்கான், மேல விளாம்பழம் இருக்கேன், இந்த விளாம்பழமா ஒண்ணு வந்துட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் அசுரன், எதுல பார்த்தாலும் அசுரன், சகடாசுரன். ஒரு வாசல்ல ஒரு வண்டி நிக்கிறது, அந்த காலத்துல அவத்துல ஒரு வண்டி வச்சுட்டு இருப்பான் மாட்டு வண்டி, அந்த மாட்டு வண்டியில தூளி கட்டி கீழே குழந்தைய தூங்க பண்ணுவா, ஏற காத்து அடிக்கும், காலங்காத்தால இளங்காத்து வெயில் அடிக்கும், வெயிலும் இருக்கும், இளம் வெயில் காத்து அடிக்கும், சொன்னா சூடா கத கத கத கதன் இருக்கும், குழந்தை நல்லா சௌக்கியமா தூங்குமா. அப்படி ஏறாந்த கண்ணிய சோதையிலன் இங்கம் கூர்வேல் கொடுந்தொழிலன் என்ன பண்றான் அப்படின்னா, இப்படி அசுரர்கள்லாம் வராங்கிறதுனால ஈட்டிய வச்சுட்டே முதலே படுத்துட்டு இருக்கானாம். கிருஷ்ணனுக்கு முன்னாடி, கிருஷ்ணனுக்கு முன்னாடி இல்ல, அதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடிங்கிற மாதிரி வரிசையா நப்பின படுத்துட்டு இருக்கான், நப்ப பலராமன் படுத்துட்டு இருக்கான், நப்பின படுத்துட்டு இருக்கான், அந்த பக்கம் யசோதை படுத்துட்டு இருக்கான், யசோதைக்கு முன்னாடி இவன் படுத்துட்டு இருக்கானாம் நந்தகோபன் குமரன். அப்படி என்பதாக சோமகன் மகாபாரதத்துல வனபர்வத்துல வருது. சோமகன் ஒரு பெரிய தபஸ்வி ராஜா, அவனுக்கு 1000 மனைவிகள், ஆனா வம்சம் ஒன்னே ஒன்னு, ஒரே ஒரு குழந்தை தான் அதுதான் அந்த குழந்தை, அந்த குழந்தை தான் சொத்து. அந்த குழந்தை என்ன பண்ணிது அப்படின்னா, எறும்பு கடிச்சு கொடுத்து, எறும்பு கடிச்சு கொடுத்துன்னு ஆத்துல ஒரே ஒப்பாரி, ராஜா பத பதிச்சு ஓடி வரான், ஒரே குழந்தை, அத்தனை பேரு அத்தனை பட்ட மகிழ்ச்சிகளும் உட்கார்ந்து நாங்க ஓன்னு கதறி இருக்கிறேன், எல்லா ராஜகுலத்துல வந்துவ அழறா, என்னடைய ஆச்சு, என்னடைய ஆச்சு, என் குழந்தைக்கு என்னடைய ஆச்சு, எறும்பு கொடிச்சு கொடுத்துனா வீங்கி கொடுத்து அவன் கை ஒத்தி இல்ல, 1000 பேரும் அழறாளாம், ஏன்னா ஒரே வம்சத்துக்கு ஒரே ஒரு குழந்தை. அந்த மாதிரி இங்க என்ன பண்றான் எம் நந்தகோபன், கூர்வேல் கொடுந்தவையின் ஈ வந்தா கூட ஈட்டியில கொத்தி பண்ணும் அப்படி பாத்துட்டு இருக்கான், அப்படி கண்மூச்சு பாத்துட்டு இருக்கான் திருத்த திருத்த, ஏன்னா எப்படி இருந்தில்ல காகாசுரனா வந்தான், அப்படி விதவிதமா வரானாம் எம்பெருமான், எம்பெருமான கொல்லணும்னு வந்துட்டு இருக்கான், இறந்த கண்ணிய சோத இளஞ்சிங்கம். இந்த குழந்தை யாரோட குழந்தை, எப்பேற்பட்டதான குழந்தை அப்படின்னா இறந்த கண்ணி. அப்படி நேர்த்தியான ஒரு வாகை உடல் அமைப்பை கொண்ட ஒரு ஒசத்தியான கண்ணியா, தூய்மையான மனத்தினால் எம்பெருமானை எப்ப பார்த்தாலும் சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி அந்த நேர்த்தியான உடம்பு கரைச்சிருக்கு. இந்த சன்னியபாகம் அப்படி இருக்குன்னா செப்பண்ண மென்முலை செவ்வாய் செருமருங்கள், செப்பண்ண மென்முலை. அந்த மென்முலை எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த ஹிருதயம் எப்படி இருக்கான் அப்படின்னா, ஐயோ பாவம் என் குழந்தை, ஐயோ பாவம் என் குழந்தை, ஐயோ பாவம் என் குழந்தை, அவ்வளவு கனிஞ்சு நிக்கிறதா தாயா இருக்கு. யாருக்கு? பெருந்தேவி தாயா இருக்கு. அப்படி கனிஞ்சு இருக்கான். அதே மாதிரி இந்த யசோதைக்கு இன்னைக்கு கனிஞ்சு இருக்கான். என்னன்னா, என் குழந்தை, என் குழந்தைய காப்பாத்தணும், என் குழந்தைய காப்பாத்தணும், என் கிருஷ்ணனை காப்பாத்தணும்பதாக. இறந்த கன்னி, அந்த கன்னி எப்படி இருக்கு, எப்ப பார்த்தாலும் என் குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்னு அந்த கண்ணில வச்சுட்டு இருக்காளாம் குழந்தைய. அப்பேற்பட்டதான கண்ணு அவ்வளவு அழகா இருக்கு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் எம்பெருமான தன்னோட திருஷ்டியில வச்சுட்டு இருக்கா. ஹிருதயத்துல வச்சிருந்தவனே நன்னா இருப்பான், திருஷ்டியில வச்சிருந்தா கேட்க வருமானு. அதனால அவள் தேகம் முழுக்க எப்படி இருக்கு அப்படின்னா, தேவதையோ அப்படி பெருந்தேவி தாயாரா, யாரு தெரியலையே எனக்கு, இவ்வளவு அழகா இருக்காளே பத்மாவதியா, ரொம்ப ஜொலிக்கிறாளே பத்மாவதியா, இல்ல ரங்கநாயகியோ, தத்துவம் எல்லாம் அவளை பார்த்தா எல்லா தத்துவமும் புரியறது, ஒருவேளை ரங்கநாயகியோ, ஏன்னா தேசியனுக்கு விருதெல்லாம் கொடுத்தாலும் அந்த மாதிரி. ஏராந்த கண்ணிய சோதை இளஞ்சிங்கம், இப்பேற்பட்டதான வசத்தியான தாயாரோட குழந்தை இளஞ்சிங்கம். சிறியனின் இளஞ்சிங்கத்தை இகழையில் கண்டாய் சிறுமையின் வார்த்தையை மாவலி இடைச்சென்றுகள். இவ தோப்பனார் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, கம்சன் நினைச்சுட்டு இருக்கான், சின்ன குழந்தை போய் கொண்டுட்டு வந்துரு, சின்ன குழந்தை போய் கொண்டுட்டு வந்துரு அப்படின்னு ஒருத்தனை அனுப்புறான். போயிட்டு வான்னு சொல்றான் அவன் பாவம். ஆனா யாரும் வரமாட்டேங்கிறான். நந்த கோகுலத்துக்கு போனவன் யாரும் திரும்பி வந்ததே இல்லை. என்ன என்னன்னு தெரியவே இல்ல. கம்சனுக்கு ஒரு பயமும் உள்ளூர் இருக்கு, இது மாதிரி நம்மளும் போயிட்டு திரும்பி வரலன்னா என்ன பண்றது. அதனால நம்ம போகக்கூடாது. முடிஞ்சவரை ராட்சச குளத்துல எத்தனை இருக்கோ அத்தனையும் அமுச்சு விட்டுணும். தினம் ஒன்னா அமுச்சுட்டு இருக்கான் விதவிதமா. அப்படி ஏராந்த கண்ணிய சோத இளஞ்சிங்கம், அந்த இளஞ்சிங்கத்தை கொல்றதுக்கா. இந்த இது இளஞ்சிங்கம், இளஞ்சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா, சுத்தமா பயம் இருக்காது அதுக்கு. பாருங்க, வேட்டைக்கு சிங்கம் போயிட்டு இருக்கும், பெரிய சிங்கம் போயிட்டு இருக்கும். இது போயிட்டு இருக்குன்னா இதுக்கு 10 அடி முன்னாடி அது ஓடி போயின்னு இருக்கும் வேட்டைக்கு பிடிக்கிறதுக்கு. இதால அந்த மானை பிடிக்க முடியாது, அந்த யானையை பிடிக்க முடியாது, அப்பேற்பட்டதான வேடம். ஆனா இந்த இளஞ்சிங்கம், இந்த சிங்கத்தை, சின்ன சிங்கத்தை கனவுல பார்த்தா அந்த வேடத்துக்கு பயம் வந்துருமா, யானைக்கு பயந்து முடிச்சுருமா. அந்த மாதிரி இந்த எம்பெருமான் அந்த கம்சனுக்கு பயத்தை கொடுத்துட்டு இருக்கான். இளஞ்சிங்கம் சிறியனின்று இனின் இளஞ்சிங்கத்தை இகழையில் கண்டான்னு பெரியார் காமிச்சு கொடுக்கிறார். கார்மேனி செங்கன் கதின் மதியும் போல் முகத்தான் கார்மேனி, கண்ண கருத்தமேனி, கண்ணங்கரேல் இருக்கான். எப்படின்னா, இப்படி தொட்டா மை ஊட்டிக்கும் இல்லையா, மை ஊட்டிக்கிற கலரா எம்பெருமான். அப்பேற்பட்ட வசதியான கருமை. கதிர்மதியும் போல் முகத்தான், அந்த முகம் எப்படி இருக்குன்னா கதிர்மதியும், அப்படி சூரியன் மாதிரி கோடி சூரிய பிரகாசனா இருக்கான். தண்ணிலவு போல இப்படி எல்லாம் ஆசுவாசன ரஷணம் பண்றதுக்காகவும் இருக்கான். நாராயணனே நமக்கே பறை தருவான், இப்பேற்பட்ட சொரூபமுடையவன் யாருன்னு தாயார் காமிச்சு கொடுக்கார். நாராயணனே இவன் தான் பரதத்துவம், சந்தேகமே இல்லை. நமக்கே பறை தருவான், நமக்கு அப்படி பறைய கொடுப்பான் என்பதாக. பறைனா மோட்சார்த்தம், முதல் வார்த்தையிலேயே கொடுக்குறா தாயார். எப்படி யார் தருவான் இந்த மாதிரி. பாரோர் புகழ படிந்தே லோரம்பா வாய், அப்படி எம்பெருமான் வசத்தியான கான சுரூபமாக தாயார் நமக்கு கீதம் பாடி நமக்கு வசத்தியான இந்த மார்கழி திங்கள் என்பதா முதல் பாசுரத்தை காமிச்சு கொடுக்கிறாளாம். அந்த ரீதியில முதல் பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் நாமன் நம்பா வைக்க செய்யும் கிருசேலி ரோபார் படல் பையத்துயந்த பணம் ஒடிபாரி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்தோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் அந்தனையும் கை காட்டி உய்யுமாறு நீ உகந்தேலோரம்பாவாய். ஒவ்வொரு நாள் பாசனம் தள்ளி வந்துருக்கு. எம்பெருமானோட பகவத் அனுபவம், ஆச்சாரிய அனுபவம் இப்படி வரிசையா வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வந்துட்டு இருக்கு. பின்னால் அது கோர்வையாகிறது என்பதாக. நீங்க மார்கழி ஒண்ணு, அது வேற மார்கழியிலையும் ஒண்ணு, ஆனா 29 ஆயிருந்தாலும் 30 முடிப்போம், அதுல கவலையே கற்பட வேண்டாம் என்பதாக. 30 தப்பாமேனு அதுக்குதான் ஆண்டாள் ஏற்கனவே மங்களாசாசம் பண்ணியிருக்கேன், நிச்சயம் தப்பாது, அது எல்லவும் கவலை வேண்டாம் என்பதாக. கவிதார்க்கி கிசும்மாய கல்யாண குணசால் நேசிமதே வெங்கடேசாய வேதாந்த குறைவேன மகாவாதி திவசிரோங்க பஞ்சான பராக்மான் ஸ்ரீமான் வெங்கடநாதாரியஸ்வரம் விஜயதாம்பவே ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அப்படி தேசிக அனுபவம் ஆயின்றிருக்கு, பாஷ்யக்கார அனுபவம் ஆக வேண்டும். இன்னைக்கு தேசிகனோடய சேர்ந்து பாஷ்யக்கார் வந்ததுனால பின்னாடி தேசிக எம்பெருமானாரை பற்றி பிரவர்த்திக்கல. பாட்டு நேராக நேராக தானே ரெண்டு அனுபவம் கிடைக்கும் என்பதாக. மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரிதருவான் பாரோர் புகழ பரிந்தேலோரும் பாவாய். ஆண்டாள் திருடி இளைஞனும்